ശ്രീതാന്തരക്മേന്ദ്രകൃപാത്തബോധം തത്പാദ യുഗ്മീരുഗമൃഗരാജം ശ്രീയന്ത യുഗ്മൃതപൂരി പരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമണിം ചരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാന്തമണി കരുണാലബ്ധ വേദാന്ത യുഗ്മം ശ്രീമത് ശ്രീവാസ യോഗീശ്വര ഗുരുപദയോ അർപ്പിതസ്വാത്മവാരം ശ്രീമത് ശ്രീരംഗനാഥാത്മയമൊരു കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിന്നപരം സംശയേന്ദ്രം ദിശന്തു മേ ദേവ സദാത്മീയാദയാതരംഗാനുജരാക്കടാക്ഷാ ശ്രോത്രേഷു പുംസാമൃതം ക്ഷരന്തി സരസ്വതീം സംശ്രിതകാമധേനു സ്വക്ലേശ്രവണയോരമൃതായമാനാം തുല്യാം സ്വദീയമണിനൂപുരസിഞ്ചിതാനാം ഗോദേത്വമേവ ജനനി ത്വദ്വിട്ടവാർഹാം വാചംബുസം നമ ദുരാം മമ സംവിജേകി നീലാതുംഗസ്തനഗിരിജീ സുപ്തമുദ്ബോധ്യകൃത്തം പാരാച്യം സ്വം ശുതിശതശത സിദ്ധമുദ്യാപയന്തീ സോച്ചിട്ടായാം ശ്രുജിനികളിതം വ്യാപലാകൃത്യ പുങ്കേ ഗോദാഹസ്തൈനമൈലവിതം പൂജികേ വാസ്തുമൂയ അന്നവയിൽ പുതുവയാണ്ടാളരംഗർക്ക് വന്ന് തിരുപ്പാവൈ പൽപതിനം ഇനിശയാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാളെ പൂമാളെ ചുടിക്കൊടുത്താളെ ചുള്ളു ചൂടിക്കൊടുത്ത ഹൃദർക്കൊടിയെ തൊൽപാവൈ പാടിയുള്ളവൽവളയായി നാടി നീ വെങ്കടവർക്ക് എന്നെയേ വിരിയൻ്റെയും മാത്രം നാം കടവാ വണ്ണമേ നൽകി ശ്രീ വിട്ടുചിത്ത കുലനന്ദന കൽപ്പവല്ലിയും ശ്രീരംഗരാജഹരിചന്ദനയോഗതിരിക്കാം സാക്ഷാദീക്ഷമാം കരുണയാ കപലാമിവാന്യാം ഗോദാം അനന്യചരണശ്ചരണം പ്രപദ്യേ അന്ത്യജ്യോതിനാമഞ്ജനം യോഗദൃഷ്ടേ ചിന്താരത്തം സുലഭനിർണസിദ്ധിമോക്ഷാനുരൂപം ദീനാനാഥവ്യസനതമനം ദൈവതം ദൈവതാനാം ദിവ്യം ചക്ഷുഃ ശ്രുതിപരിഷതാം ദൃശ്യതേരംഗമധ്യേ വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തീ സംഭവം ധാമ വൈജയന്തീ വിഭൂഷണം അസാധ്യസാധകസ്വാമി അസാധ്യം തവയുന്നത് രാമദൂതകൃപാബിന്ദോമത്കാര്യം സാധയ പ്രമോ ഭൂമി പിരാട്ടി ശ്രീ ഗോദാ പിരാട്ടിയായ ശിവന്റെ പുത്തൂരിൽ അവതരിച്ച് ഗോപകന്യകയിലൂടെയാണ് മണ്ണനിലെ അടയിന്ന് ശങ്കത്തമിഴ് മാലയാൻ തെരുപ്പാവും ഇപ്പോൾ പാടലുകളെ ഏറ്റൊരുങ്ങാൻ അത് മുതൽ പാശ്രമാണ് മാർഗഴി തെങ്കിൽ മകരീനും തന്നാലാണ് നീരാട പൊതുവീർ പൊതുവിനോ നെരുവീർ ശീർമൃഗമായി പാടി എന്ന വരൽ മുതൽ പാശ്രമത്തിനുടിയ അതുവരെയാണ് വിശേഷ അർത്ഥങ്ങളെയെല്ലാം ചെന്റെ ഉപന്യാസങ്ങളിലെ അനുഭവിച്ചോ എന്റെ ഇതിനും അത് തുടർന്ന് എന്റെ പാശ്രമത്തിനുള്ളിലാണ് അനുഭവത്തിൽ നാം പാർക്കലാം ശീർമൃഗമായി പാടി എന്നതിൽക്ക് വിശേഷമാണ് അർത്ഥങ്ങളാം പരമപദത്തിൽ പരിഹസിക്കും മായ്പാടി എന്നും ഭഗവത് ഗുണങ്ങൾ വെള്ളമിടുമായ്പാടി എന്നും യാവത് ദുഗ്ധം സമുദ്ഭൂതം താവതേവ ദൃതം ഭവേണ്ടി എന്ന് എത്ര പാലുകളോ അത്തരം അണി വരക്കൂടിയ സമൃദ്ധിയെല്ലാം കണ്ണൻ നായർവാടിയിലെ വിടുന്നതിനാണ് ഏർപ്പെട്ടത് എന്ന അർത്ഥ വിശേഷങ്ങൾ നാം പാർത്തോ പരമപദം പോലെ വേറെ ദേഹം എടുത്തു പോക വേണ്ടി ആവശ്യമില്ലാമൽ ഇങ്ങേയെ ഭഗവതനവും ചെയ്തിരിക്കേറ്റവൂ എന്ന വ്യാഖ്യാനത്തിന് അതായത് നമ്മൾ അർച്ചരാജ്മാരുടെ മൊഴിയാകൻ ജീവാത്മ പരമപദത്തിലേക്ക് ചെല്ലുകിന്റെ പോലും വിരജാനജീനെ നേരാടി വേറൊരു ദേഹമെടുത്തി ചെല്ലുവതാ ശാസ്ത്രങ്ങൾ ചൊല്ലത് അപ്പടിയെല്ലാം പോയി പരമപദത്തിലെ കിടക്കക്കൂടിയ അനുഭവത്തെയും വേറെ ദേഹമെടുക്ക വേണ്ടാമൽ ഈ ഇരിക്കേണ്ട ദേഹത്തോട് ഇന്ന ഊരിലേയേ അനുഭവിക്കില്ല പോലെ ഒരു അനുഭവം ഒരുക്കുന്നത് ആയർവാടിയിലിരിക്കുക ആകിയാൽ ശീർമർഗമായി പാടി ശ്രീരാമനൻ ഗുണം കണ്ട് ഓർക്കും അയോധ്യയെ പോലില്ലാമൽ കൃഷ്ണനിൽ തീമ്പ് കണ്ട് ഓർക്കും ഊർണാവ് അയോധ്യയിലെ വിശേഷം എന്ന ചക്രവർത്തി തെരുമുടിയ പെരുമയെല്ലാം ചൊല്ലാർ വാൽമീകി അയോധ്യ കണ്ടം മുതൽ സർഗം രണ്ടാം സർഗത്തിലെ അവരുടെ കല്യാണ ഗുണങ്ങളെല്ലാം വിശേഷമായിട്ടുള്ളവരുണ്ട് ബുദ്ധിമാൻ മധുരാഭാഷി പൂർവഭാഷി പ്രിയം വദ ഉത്തരോത്തരയുക്തീനാം വക്തീയതാണ് കഥഞ്ചിത് ഉപകാരേണ കൃതേന ഏകേന തുഷ്യതി നസ്മരതി അപകാരാണാം ശതമതി ആത്മവത്തയാണ് ഗുണങ്ങളെല്ലാം അപ്പൊ അയോധ്യയിൽ ഇരിക്കുന്ന രാമനുടെ ഗുണങ്ങളെ കണ്ടു ഓർക്കുന്ന ஆனா கிருஷ்ணாவதாரத்துல ஆயுர்வாதியில் எப்படின்னா அவன் பண்ணக்கூடிய பொறுப்பு தீம்பு அதுவே கோட்டியவர்களுக்கு. அடுத்தது தம்பி தீம்புக்கு தமையன் துணை போன ஊர். ஆனா முந்தின அவதாரத்திலே அகம் சர்வங்கிருஷ்யாமி என்று ராமாவதாரத்திலே இடையூறுமானாக ஆதிசேஷன் அவதரித்து அண்ணா என்னெல்லாம் சொல்வாரோ அதையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தார். அவன் காட்டு கிளம்புறையும் கேச்சு அகம் சர்வங்கிருஷ்யாமி எல்லா கைங்கரியும் பண்றேன் அவனோட காட்டுக்கு உரையும் கிளம்பி போனவன் மூட்டை திருக்கின். ஆனா இந்த அவதாரத்திலே அந்த நன்றிக்கடனாக அந்த ஆதிசேஷனை பிறக்க தமிழாக பிறக்க செய்து அவருக்கு ஒரு தம்பியா இருக்கார். இவர் பின்ன குறும்புக்கெல்லாம் ஒரு துணை போறலாம். தம்பி தீம்புக்கு தமையும் துணை போன ஊர். அதுக்கப்புறம் இந்திரன் கேட்ட சோற்றையும் அலைக்கெடுங்களின் தாராதற்கு செய்யும் ஊர். இந்திரனுக்கு ஒரு விழா, இந்திரனுக்கு உச்சின எல்லா ஏற்பாட்டையும் அதை நீங்க இந்திரனுக்கு வேண்டாம் அந்த மலைக்கு கோவர்த்தன மலை கெடுங்கள் கண்ணன் சொன்னா எல்லாரும் கேட்கிறார். அந்த ஊர்ல அப்படிப்பட்ட ஊர் எல்லாத்தையும் விட ரொம்ப விசேஷமான சொல்றார். ஆச்சார சீரர்களான விசிஷ்டாதிகள் வாழ்ந்தது போலன்றி இடக்கை வளர்க்கே அறியாதவர்கள் வாழும் ஊர். ஏன்னா விசேஷமா சொல்ற வழக்கம் வசிஷ்டர் மீது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஆச்சாரியன். அதனால வைதிக கர்மாக்கள் வந்ததுன்னா ராமனிடத்திலே இந்த ஆச்சாரத்தை எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கிறான். வசிஷ்டன் அது வியாக்கியான ரொம்ப அழகா சொல்றா, பிராட்சி முந்தாண்டை பட்டாலும் மொழி நிற்பதே வைதிக கர்மாக்கள்ல ரொம்ப ஆச்சாரமா இருந்தா பிராட்சிகளுடைய முந்தாரம் மேல விட்டா கூட இது அனாச்சாரம் நினைக்கக்கூடியதான். அது மாதிரி அங்க என்ன சொல்றாருன்னா யாகபிரம் ஒரு கீர்த்தன் சொன்னார், மனசை பார்த்து தூது நம்புறாரு, என் மனசே தூது போயிட்டு வாங்க யாருக்கு ராமபிரான். இந்த ராமபிரானுக்கு அடையாளம் சொல்லிச்சு என்ன சொல்றாருன்னா பதி தூத புரோச்சே பட்டாதிகாரி பரமார்த்த மத பசித்தானூச்சாரி சரி தோடி தேவே. பதிசுல புரோச்ச பட்டாதிகாரி ஏன்னா பதித பாவனன்னு பேரு இருக்கு, அவர் பட்டம் கட்டினவன். சகதேவ பிரபன்னாய சபாஸ்ரீதி யாச்சிதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் பிரதமம் சொன்னவன். அடுத்தாவது சொன்னார் பரமார்த்த மத வசிஷ்டாருஜாரின், வசிஷ்டனுடையதான ஆச்சாரத்திற்கெல்லாம் உட்பட்டு வசிஷ்டர் சொன்னத்தை கேட்டுன்னு இருக்கக்கூடியவன். அது மாதிரி திருவயோத்தியில் எப்படி இருக்குன்னா ஆச்சார செயல்களான வசிஷ்டாதிகள் வாழ்ந்தது போல இல்லாமல் இங்க இருக்கிற இலக்கை விளக்கை அறியாதவா அவனோடு இருக்கானா அதனால ஆயுர்வாதி பெருமை என்னாருங்க. அத விசேஷமாக நம்முடைய குருபுர பிரையோ விஷயம் ஒரு சமயம் காலக்ஷேப கோஷ்டியிலே பராசர பட்டர் திருப்பாவை அருளி செய்ய ஒரு ஸ்ரீவைகிட்ட வந்தமுன்னார் எங்கோ மொழியில எல்லாம் வந்துட்டார், வேற ஒண்ணும் இல்ல. அவர் எங்கோ காவேரி நேர போனார், போனடுக்க எங்கோ பெருசு தெரியல, ரொம்ப பேருக்கு தெரியல. இது மாதிரி சில சமயங்கள் பார்த்தோம்னா பாக்கெட்டை கழித்த பையனை கேட்டு வச்சு அது எங்கோ இல்லைங்கிறது யாராவது பார்த்து சொன்னா தான் தெரியுது. ஏன்னா எங்கோ மொழி தான் இவ்வளவு முக்கியமானது, அதை விடாமல் ரட்சிக்கணும் இல்லாது அது நமக்கு இருக்கிற அதுக்காக அதை நம்ம புரிய வைக்கிறதுக்காக விஷயங்கள். அப்ப என்ன பண்றாருன்னா அதை கவனிக்காம வந்துட்டாரு. அப்புறம் வந்தது கூட கலெக்டர் கோஷ்டி கிட்ட வந்த உடனே அவருக்கு ஒரு லஜ்ஜ, நமக்கு எங்கே போய் யார்ட்டையும் சொல்றது எப்படி போறது உள்ள கலெக்டருக்கு போலாமோ கூடாதும். விபராசர் பட்டர் சொன்னாரா கூச்சாதேவுள்ளே புகுவீர் இவ்விடம் திருவாய்ப்பாடியாய் காணும் சொல்கிறது. பயங்கராஜி இப்ப இங்க நடக்கிறது அனுஷ்டானம் திருவாய்ப்பாடி அனுஷ்டானம், அதுக்காக யோசிக்க வேணா கலெக்டர் விட வேண்டாம், அதுக்காக திருப்பா கலெக்டர் போச்சு எங்கே கைட்டு வச்சு போகணும்னு அர்த்தம் பண்ணி கூட. அதாவது அதற்கு முக்கியத்துவம் அங்க என்னன்னா ஆயுர்வாடியிலே அவன் வளர்கின்ற பொழுது அந்த ஆயுர்வாடியிலான அனுஷ்டானம் ராமாவதாரத்தில் விஷ்டாதிகளுடைய ஆச்சாரத்தை கொண்டாடுகின்ற மாதிரி இங்க கிருஷ்ணாவதாரத்தில் ஆயுர்வாடியிலே இவன் அவர்களோடு கலந்து உருவாடுகின்றதான சௌரத்தியம் அதை ஒழுக்கின்ற ஊராகினாலே திருவாய்ப்பாடி சீர்மல்க வாய்ப்பாடி. அப்படி ஏற்ற மிகுந்த சீர்மல்க வாய்ப்பாடியிலே உள்ள செல்வச்சிறுமியார் அப்படின்னு அழைக்கிறார். முதல் நேரிடையும் கொடுத்தார் நீ செல்வச்சிறுமி இருகான்னா, செல்வச்சிறுமி இருகான்னா ஐஸ்வர்யம் உள்ள சிறு பெண்களே எல்லாம் சிறுமிகள் கன்னிகைகள் அது ஞாபகம். செல்வச்சிறுமி இருகான்னா என்ன செல்வன் வாழ்க்கு, இங்க நிறைய பணங்கள்லாம் போட்டு வச்சிருக்காளா சேர்த்து வச்சிருக்காளா, அதாவது என்ன வாழ்க்கை செல்வம்னு கேட்டா கண்ணனுடைய ஸ்பரிசம் பெற்றவர்களே அப்படின்னு. என்னன்னா ஆயுர்வாதியில பார்த்தா ரொம்ப விசேஷம் அது, அவன் அவனால் அவனோடு கூடியதான வரி பாதி வழக்கு பாதி தர்மம் பாதி இப்படி கிருஷ்ணனுடைய ஸ்பர்சம் பெற்றவர்கள் அந்த கிருஷ்ணனோடு விளையாடுறா, கிருஷ்ணனோடு அங்க ஜலக்கை பண்ணிட்டு இருக்கா, அவன் எச்சல் ஒவ்வொன்று மேலே துப்புறான். இவா இப்படி விசேஷமாக சின்ன குழந்தைகளாக அவனோடு சேர்ந்து சாதாரண குழந்தைகள் விளையாடுற மாதிரி சர்வேஸ்வரன் ஒரு சின்ன குழந்தையா வந்து விளையாடு விளையாடிட்டு இருக்கான். அவருடைய ஸ்பர்ஷம் கிடைக்கிறது இவ்வளவு விசேஷம். அதனாலே கடவுளுடைய ஸ்பர்ஷம் பெற்றவர்கள் அதான் ஐஸ்வர்யம். இது சுவாபிசத்துக்கு அழகா ஒரு விஷயம் சொல்றான். அதாவது ஸ்ரீரங்கத்திலே பாஷ்யக்காரர் எழுந்திருக்கின்ற காலத்திலே நீங்க பார்க்கலாம், இந்த ஆச்சாரிய வர்க்கங்கள்லாம் எந்த நாளிலையுமே பாஷ்யக்கார நாளிலிருந்து ஆரம்பித்து நம்ம நாள் வரையில் வருகின்றவர்களெல்லாம் ஜீயதாம் ஜீதாம் என்று இந்த அன்னம் அவரெல்லாம் நிறைய தனியார் ஆராதனை பண்ணி எல்லாரும் நன்றாக சாப்பிடணும் அப்படிங்கறதான ஒரு நல்ல உயர்ந்த நோக்கம் உள்ளவர்கள் நம்ம ஆச்சாரிய வர்க்கங்கள்லாம். பாஷ்யக்காரர் அவருடையதான அங்க எழுந்திருக்கிட்டு அங்க எல்லாரும் தனியாராதனை நடக்கிறது, பாகவத ஆராதனம், எல்லாரும் நல்லா சாப்பிடுறாளா, சரியான முறையில இவர்களுக்கு எல்லாம் வழங்கப்படுகின்றதா என்பதை பார்ப்பதற்கு அப்படி பாஷ்யக்காரர் மெதுவா வந்துட்டு இந்த கோயில் எழுந்திருக்கிட்டு அதுல ஒரு சுவாமி எல்லாருக்கும் பிரசாதங்களை எல்லாம் அங்கே இடையிலே சாதிக்கக்கூடியவர் பரிமாறுவதுன்னு சொல்றாரு. நம்ம சம்பிரதாயத்தை சாதிப்பது அப்படி சாதிக்கின்ற பொழுது அவர் ஒரு கூட நம்மங்கள் கூடையில ஜாங்கிரி வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்காக சாதிச்சுட்டு போறார். ஒரு சுவாமிக்கு சாதிச்சு அவர் தாண்டி போனதும் அவருக்கு இன்னொரு ஜாங்கிரி வேணும்னு ஆசை. அவர் இந்த சுவாமியை கூப்பிட்டார், சுவாமி எனக்கு இன்னொரு ஜாங்கிரி வேணும். அவர் ஒரு தாண்டி போயிட்டார், ரெண்டு மூணு ஏழை தாண்டி போயிடுச்சு, வேகமா போயிட்டு இருக்கார். என்ன பண்ணா திரும்பி ராம அங்கிருந்து ஒரு ஜாங்கிரியை தூக்கி அவர்கிட்ட வீச்சினார், பிடிச்சுக்கோங்க. பாட்சிக்கார் பார்த்துட்டே வர்றார். பின்னாலே என்ன பண்ணார்னா அந்த ஜாங்கிரி சாதிக்கிற சுவாமி முதுகை தொட்டார். தொட்ட உடனே அவர் வேகமா போயிட்டு இருக்கவர் தனக்கு யாரோ இடையூறு பண்ணான்னு சொல்லி கோபத்தோடு யாரு தன்னை தொட்டான்னு திரும்பி பார்த்தா இதர பாட்சிக்காரர் நின்றிருந்தார். உடனே அந்த கூடையை கீழே வச்சார், காலில் விழுந்தார், சாஸ்தாங்கமா தெரிவித்தார். அபசாரத்திக்ஷம் அவர் சொன்னார், பாஷ்யக்காரர் சொன்னார், ஏய் நமக்கு எல்லாம் பாகவத ஆராதனைங்கிறது ரொம்ப மனசு ரொம்ப உகந்து செய்ய வேண்டிய காரியம். நீ கிட்டக்கு வந்து குனிஞ்சு சாதிக்கணும், அங்கேயிருந்து தூக்கப்படுறது கூடாதுன்னு அவர் முதலே தட்டினேன். அதுக்கு இவர் சொன்னாரா, நான் பாகவத விசாரப்பட்டிருந்தாலும் ஆச்சாரிய ஸ்பர்ஷம் அது எனக்கு கிடைத்தது என்னாரா. ஏன்னா அவரை தொட்டு முதுகில் கட்டி திரும்பி பார்க்க வச்சு ஒரு அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுனாலே அப்படி ஆச்சாரிய ஸ்பர்ஷமும் பெருமாளுடைய ஸ்பர்ஷமும் ரொம்பவும் விசேஷமானது ஆகினாலே இவாள் தான் கண்ணமொழி ஸ்பர்ஷம் பெற்றவர்களாகினாலே செல்வச்செருவீர்கள். இவாள்கிட்ட உள்ளதான ஐஸ்வர்யம் என்ன? ஏன்னா ஒரு ஜீவாத்மாவுக்கு எது ஐஸ்வர்யம்னா நிலை நின்ற சாஸ்வதமான பகவத் சம்பந்தம் தான் ஐஸ்வர்யம். வாழ்க்கையில அழியக்கூடிய ஐஸ்வர்யம் இதெல்லாம் அழியாது. அதுதான் குலசேகரர் அதுதான் நின்னையே தான் வேண்டும், நீ செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல்னா. நம்முடைய ஆச்சாரிய வர்க்கங்கள்லாம் தனம் மதியம் தவ பாத பங்கஜம் சொல்லியிருக்கா. தனம்னா எது? எம்பெருமானுடைய திருவடிக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள், எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த சாஸ்வதமான பகவத் சம்பந்தம், அதுதான் நமக்கு ஐஸ்வர்யம். நீங்க பார்க்கலாம் விபீஷணன் வந்து வர்ணிக்கிறார் வால்மீகி என்ன சொன்னார்னா, விபீஷணன் அவன் ராவணனுக்கு இதோபதேசங்கள்லாம் பண்ணினான், ராவணன் கேட்கிற வழியா காணும். உடனே என்ன பண்றான், உத்பபாதகதாபாணிஹி சதுர்பிஸ்தகராட்சசைஹி, உத்பபாத கதாபாணிஹி சதுர்பிஸ்தக ராட்சசைஹி. அபயபுரதாரத்தை சுவாமி தேசியன் விசேஷமான அர்த்தங்களா சாதிக்கிறார். அதாவது ராவணனை விட்டு கிளம்பினாராம், உன் ஊரும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று உத்தபாத நிர்ணயிச்சுக்கணும். அப்படி மேல கிளம்பி போனவர், மேல கிளம்பி போனார், இங்கிருந்து கிளம்பி ராமன் இருக்கிடம் தேடி அவருடைய திருவடியை ஆசிரியக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கிருந்து லங்கையிலிருந்து புறப்பட்டு வான்வீதியாக சமுதிரத்தை தாண்டி சமுதிரத்தை அக்கறையில் இருக்கிற ராமன் திருவடியை ஆசிரியக்கணும் கிளம்பிட்டார். கிளம்பினார் உத்தபாதன ஸ்லோகத்தை சொன்ன வால்மீகி. அடுத்த ஸ்லோகம், அந்தரிக்ஷ்ரீமான் ஒரு பதம் போட்டான். எப்ப எம்பெருமான் திருவடி ஆசிரியக்க வேண்டும் என்று கிளம்புகின்றாரோ அவருக்கு அப்ப ஸ்ரீமான் டைட்டில் அப்பதான். அதுக்கு முன்னாலும் சொல்லப்படணும். அதே மாதிரி சிவன் பாகவதத்தில் பார்த்தா முதலையானே பீடிக்கப்பட்ட கஜேந்திரன் பல ஆண்டுகள் அத்திரி புத்திராதிகள் தன்னை ரட்சிப்பார்கள் இருக்கார். திருமங்கி ஆழ்வார் திருவேங்கடத்துக்கு போனார், தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உனை காண்பதோராஜையினால் வேலை பூம் பொழில் சூழ்வியார் திருவேங்கடவா நாயேன் வந்தலைந்தேன் மல்கிகள் என்னை கொண்டொருவே தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன். இது மாதிரி ஆச்சு கஜேந்திரன் நிலைமை. பத்திரிபுத்திராஜர்கள் தன்னை ரட்சிப்பார்கள் ரொம்ப நாள் காத்திருந்தார். அது இல்லை, இனிமே பகவானை தவிர நமக்கு புகழ் இல்லை என்ற நினைவு வந்து பகவன் நாமாவ சொல்லி பகவானை பிரார்த்திச்சாரு. அப்ப அவருக்கு என்ன போட்டார் பாகவதத்துல, சது நாகவர ஸ்ரீமான். ஸ்ரீமான்றது எப்பன்னா அந்த எம்பெருமானுக்கு உள்ள சம்பந்தத்தை புரிந்து அவனை அடைய வேண்டும் என்றுதான் அந்த துறை வரத அப்பதான் வாழ்க்கை. அதனால்தான் ஐஸ்வர்யம்னா ஆத்மாவுக்கு நிலை நின்ற சாஸ்வதமான பகவத் சம்பந்தமாகின்றதால் ஐஸ்வர்யத்தை பெற்றவர்களாம். அதனால சீர்மல்க மாறுபாடி செல்வ கிருமியான் அப்படின்னு அவளை சம்போதனம் பண்ணி அழைத்தாச்சு. நோன்புக்கு தான் கூப்பிடுறாள். நோன்பு யாருக்கு நோன்பு நோக்கிறோம்ங்கிறது அந்த கண்ணனுக்கு உண்டானதான விசேஷங்களை எல்லாம் அடுத்த சில பதங்களிலே சொல்றாரு. இங்க பார்க்கணும், கூர்வே கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வே கொடுந்தொழிலன், கூறிய வேலாயுதத்தை கையில் வச்சிருக்காரா நந்தகோபன். ஆனா நந்தகோபன் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப சாதுகிறவ. அப்படி இருக்கக்கூடியவர் கையில ஒரு கூலை வச்சிருக்க கூறிய கூறியதான வேலை வச்சிருந்துக்காரா. அந்த வேலை வச்சு என்ன பண்ணிருக்காருன்னா, கண்ணன் குழந்தை தொற்றுல தூங்கி இருக்கிற போது பகல்ல வேலுங்கையுமா காவல் இருக்கலாம்னா என்ன வியாக்கியானம் பண்ணினா, கண்ணன் தொற்றிலே கிடக்க எறும்பு உரிமையா என் வேலை கடைய விடுவன். தொற்றுல கண்ணன் தூங்குற போது ஒரு எறும்பு கடிச்சுன்னா அந்த எறும்ப கொள்றதுக்காக அந்த வேலை அப்படியே வேலா இருந்தால அந்த எறும்ப கொள்றது கையில வச்சிருக்கலாம்னா. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எறும்ப கொள்றதுக்கு வேலா இருந்து தேவையா, ஒரு கூறிய வேல் வேணுமா அப்படின்னா அந்த எறும்புக்கு ஒரு கூறிய வேல் வேணாம், கையாலேயே கூட ஒரு தடுத்தான் சொல்லணும். ஆனா இங்க என்ன முக்கியம்னா, இந்த எறும்பு யார கிடைக்கிறது, கண்ணனா கிடைக்கிறது. நம்ம கண்ணன் கிடைக்கிறதுங்கிறதுனால இந்த கண்ணன் இடத்துல இருக்கக்கூடியதான அந்த வாத்சல்யம் அந்த பாசம் அந்த அன்பு அந்த பிரேமை. அதனால இதுக்கு திருஷ்டாந்தம் மேற்கோளாக ஸ்ரீமத் ராமாயணத்துல இருந்திருந்தார். அசோகவனத்திலே சீதா பிராட்டி தாமனை பிறந்து கண்ணன் கண்ணீருமா இருக்கின்ற பொழுது திருவடி ஆஞ்சநேயன் இங்க போறார், தூது போறார். அந்த தூது போய் ராமன் ராமனுடைய விற்பனங்களை தான் சொல்லி ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்டதான அந்த சக்கியங்கள்லாம் நான் விசேஷமா சொல்றேன். ஏன்னா அசோகவனத்துல கண்ணன் கண்ணீருமா இருக்கா சீதா பிராட்டி ராமன் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். இந்த ரெண்டு மாசம் கடு பாக்கின்னு இதனால் வரை வராத ராமன் இனிமேல வரப்போறான், நம்ம பிராணன் தியாகம் பண்ணிக்கலாம் என்று கழுத்திலே தன்னுடைய கூந்தலாலே முடி போட்டுக்கொண்டு பிராணனை விடுறதுக்கு கூட தயாராயிட்டார். அந்த நேரத்துல சிக்ஷுவா வருஷத்துக்கு மேல மரத்துல உட்கார்ந்துருக்கார். ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அப்ப நினைச்சார், இந்த தருணத்துல கூட போய் நான் சீதையை காப்பாத்தலைன்னா சீதை பிராணனை விட்டுருவான். ராமன்கிட்ட போய் நான் என்ன சொல்றது, ராமா சீதையை நான் அசோகவனத்துல பார்த்தேன், அவன் கழுத்துல சுருக்கிட்டு பிராணனை விட்டுட்டான் சொல்ல முடியுமா, தூதனுடைய லட்சணம் இல்லையே, நான் வந்த காரியம் வியர்த்தமாயிடுமே, எப்படியாவது இது தடுக்கணும். அப்ப என்ன நினைக்கிறார் அவர், நான் திடீர்னு மரத்திலேருந்து கீழ் குறிச்சேன்னா அந்த ஷாக்கிலே பிராணம் கொடுக்கும் சீதைக்கு. நான் இங்க மேலிருந்து பேசினேன்னா மற்ற ராட்சதிகள் தான் புரிச்சுவிடும், அவள்லாம் உஷாராயிடுவா. அவளுக்கும் தெரியாமல் இருக்கணும், சீதைக்கு நம்பிக்கை வரணும், எப்படி பேசலாம்னு யோசிச்சார். அன்னைக்கு இங்க ஸ்லோகம் சொல்றார், ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகவி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹார. அப்படிலாம் யோசனை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராமனை பத்தி வருஷா குட்டியா ராமாயணமே சொல்லி வருவார். ராமாயணத்துல ராஜா தசரதோ நாமரத குஞ்சரவாஜிவான் வரிச கதையெல்லாம் சொல்லி கிட்ட கிட்ட வந்து மோதிரத்தையும் கொடுத்து எல்லாம் எடுத்து அப்புறம் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் இருந்த சக்கியங்கள் எல்லாம் மறுபடியும் விசாரமா சொல்ல சொல்ற எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அந்த நேரத்துல லக்ஷ்மணனும் அறியாத ஒரு அடையாளத்தை சொன்னான் சீதா பிராட்டி ஆஞ்சநேயன். அதாவது காக்காசுர உத்தாரணம் சொன்னா, பிரம்மாசுரத்தினாலே காக்காசுனை விரட்டி அடிச்சார், மூன்று லோகத்துக்கு போச்சு, திரும்பி வந்து ராமன் திருவடியில விழுந்து விருத்தாங்க வேற பாசுரத்தை பின்னால் விருத்தாங்க பார்ப்போம். அப்ப ஆஞ்சநேயருக்கு மனசுல ஒரு எண்ணம் என்னன்னா, ஆஃப்டரால் ஒரு காக்கை, அந்த காக்கையை நம்ம ஒரு கள்ள தூக்கி போட்டா ஓடி போயிடும். அதை அழிப்பதற்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிங்கிறானே ராமன். எந்த இடத்துக்கு எந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்றதுங்கிற விதத்தை கூட தெரியாதவனா ராமன் மனசுல தோடி பிடிச்சு இருக்கு. இவர் முகபாவத்தை பார்த்து கொள்கின்ற சீட்டு சொன்னா, ஏ அது இல்லடா, காக்கைக்கு பிரம்மாஸ்திரமா நீ நினைக்கலாம், ஆனா பிரம்மாஸ்திரத்தை ஏன் அவர் பிரயோகம் பண்ணா தெரியுமா? மக்கள் தே காக்க மாத்திரே தூ பிரம்மாஸ்திரே தமுதீரிதம் மக்கள் தே காக்க மாத்திரே தூ. எனக்க ராமபிரானுக்கு என்னிடத்திலே இருக்கிற பிரீத்தி அன்பு பிரேம அபரிமிதமானது. அவன் அபச்சாரப்பட்டது எங்கிட்டதான் அபச்சாரப்பட்டான். ஆகினால உனக்கு அத மனசு நினைச்சுனா நீ பிரம்மச்சாரி உனக்கு என்ன புரியும்? அது இம்ப்ரைட். ஆகினால இதை என்ன பிரம்மாஸ்திரத்தை காக்கைக்கு பிரம்மாஸ்திரமான்னு நினைக்காத அப்படின்னு. அது மாதிரி இங்க வந்து எறும்பு யார கழிக்கிறது? கண்ணனா கழிக்கிறது. எறும்புக்கு வேல் வேண்டாம், ஆனா கண்ணனை கழிப்பதுனாலே கண்ணனிடத்தில் இருக்கின்ற பிரேமை அதனுடைய காரணமாக இந்த காலத்தில் கையில ஒரு கூறிய வேலை வச்சிருக்கான. மகாபாரதத்துல ஒரு கதை, சோமகன்னூர் மகாராஜா அவருக்கு 100 பத்திரிகள், 100 பத்திரிகள் ஒரே ஒரு பத்திரிக்கை அருமையா ஒரு ஆண்டு வந்து குறைந்து ஒரு நாள் கட்சி, பாக்கி எல்லாருமே இந்த 99 பேருமே இந்த பெற்ற தாயின்வாகி அதே ஈக்குவலான அக்கறையோட இந்த குழந்தை எல்லாரும் கொஞ்சுவா, தானம் பண்ணுவா, சீராடுவா, அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஒரு நாளைக்கு இந்த ராஜா அவருடைய சபையில ரொம்ப ஏதோ முக்கியமான ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு மந்திரிகளோட. அது பார்த்தா அந்த புறத்துல இருந்து ஊரசா ஆறு அழுகுறல் கேட்குது, இந்த 100 பெண்கள் ஆகிற குரல். உடனே அவசரம் அவசரமா மந்திரி வச்சு பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து மந்திரி வந்து ராஜா காதோட வந்து சொன்ன விஷயம் என்னடான்னா, அந்த தொட்டுல படுத்து இருக்கிற குழந்தைய ஒரு எறும்பு கடிச்சுருந்தான், இந்த எறும்பு கடிச்சுதான் எல்லாரும் அழுதான். அது இந்த குழந்தைக்கு இருக்கிற பிரேமை. அதுக்கப்புறம் இந்த கதையில விசேஷமா வளருங்க, அந்த அஜ்ஞானத்தை போக்குவதற்காக அந்த குழந்தையை அது மரணமான மாதிரி பண்ணி அது கூட உயிர் உயிர் கொடுத்து, ஏன்னா இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை என்கிற புரிய வைக்கிறதுக்காக அந்த கதை வேற போறது. இப்ப நமக்கு ரெலவெண்டான என்னன்னா, ஒரு எறும்பு கடிச்சு குழந்தைக்குன்னு தாங்காம தாய்மார்கள் அழுவாலாம், அது மாதிரி ஒரு எறும்பு கடிச்சுன்னா இவரால் தாங்க முடியாது. கண்ணனுக்கு எறும்பு கடிச்சா என்ன பண்றதுங்கிறதுக்காக கூறிக்க வேலை வச்சுட்டு இருக்கான்னு அது விசேஷமா வியாக்கியானம் பண்றான். ஊர்வே கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், என்ன பதம்னா, நந்தகோபுருக்கே இருக்கச்சே கண்ணன் நந்த முன்னோரா ரொம்ப கொஞ்சமா ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி அப்படி வேஷம் போடுவான். நந்தகோபன் குமரன் அப்படி இருப்பான். ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், யசோதைக்கு முன்னாடி எப்படி இருப்பானா, இளம் சிங்கம் சிங்க குரு அப்படி வந்து இருந்திருப்பானா. அப்படி சொல்லிச்சு யசோதைக்கு முன்னாலேன்னு சொல்லிச்சு யசோதைக்கு அட்ஜெக்டிவ் போட்டா என்றாள். ஏராந்த கண்ணினா, ஏராந்த கண்ணினா பகவான சேவிக்கிறது கண்ணு கழுகு. ஏன்னா சுத்திர விஷயங்களை பார்த்தா கண்ணுக்கு தோஷம். இவன் என்ன பண்றான்னா, அந்த எப்படி சதாபிஷந்திங்கிறவங்க சத்திஷ்டோ பரம்பதும் சதாபிஷந்தி சூரியகாந்தி வேதம், சதாபிஷந்தி என்று இணைக்காமல் எந்த நேரமும் எம்பெருமானே அனுபவிச்சுட்டு இருக்காள் நிச்சய சூரியர்கள். அவர்கள் போல அவர்களை விட அதிகமான ஒரு பாக்கியத்தினுடைய ஆயுர்வாடியிலே எப்போதாலும் பார்த்துட்டு. அது மாத்திரமில்ல, நீ இன்னொன்று பார்க்கலாம், கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினான். அவன் அவதாரம் பண்ணது தேவிகி மேஞ்சனாக பிறந்தான். தேவிகி மேஞ்சனாக பிறந்து அடுத்த கிழமை யசோதை மேஞ்சனாக ஆயுர்வாதிக்கு வந்தாச்சு. அப்ப தேவகி கிடைச்சது என்ன? தேவகிக்கு எந்த பாக்கியமும் கிடைக்கல. எந்த பாக்கியம்னா, அந்த குழந்தையை பெற்றதை தவிர குழந்தை பிறந்ததிலிருந்து சின்ன குழந்தைகள் ஒரு பருவத்திலையும் அவர்கள் செய்யக்கூடியதான தீம்பு குறும்பு விளையாட்டு விஷமங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது ஒரு தனியான ஒரு சந்தோஷம். அது அந்த பெற்றோர்கள் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அதுதான் வள்ளுவன் சொன்னா, குழலி மீது யாழி நிதி என்பவர் சம்மக்கள் மழலைச்சல் கேளாதவர். குழல் இனிமையா இருக்கும், யாழ் இனிமையா இருக்கும் யார் சொல்வா? தன் குழந்தைகளுடையதான மழலையை கேட்காதவர். அதனால தேவகிக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் யசோதை கிடைக்கிறது. அந்த கிருஷ்ணனுடையதான பால தேவிகளை எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து ரசித்து விகசித்த விசால நேத்திரங்களை உடைய நேத்திரவனை இருக்கலாம், ஏராந்த கண்ணு. அந்த இந்த கண்ணுக்கு அந்த விசேஷம். அதனாலதான் தேவிக்கு இந்த வருத்தம் பற்றாலோ இல்லையோ, மனசுல அவனுக்கு தோணித்தோ இல்லையோ, ஆனா தேவகியினுடைய மனோபாவத்துல குழந்தைகளாக ஒரு பத்து பாடுபாடுகள். என்னன்னா, தேவகியினுடைய புலம்பல், எனக்கு கிடைக்கவே இந்த பாக்கியங்கள்லாம், எல்லாம் யசோதை கொள்ள கொண்டு போயிட்டாலே ஒரு பாட்டு நான் சாப்பிடுக்கு சொல்றேன். மருவியின் திருநெற்றியில் சுட்டி அசைத்தர மணிவாயிடை முத்தம் தருதலும் உந்தன் தாதையை போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளம் குளிர விரலை செஞ்சிருவாயிடை சேர்த்து வெகுளியாயுரைக்கும் ஒவ்வுரையும் திருவினேன் ஒன்றும் பெற்றினேன் எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே திருவினேன் ஒன்றும் பெற்றினேன் எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே. அதாவது இந்த சின்ன குழந்தை வர்ணிக்கிறார் சேவிக்கிறார் சேவிக்கிறவன் நோபாவத்துல பிறந்த குழந்தைய அப்படி வாரி எடுத்து வாரி முத்தமிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவாள்னா அப்படியே அப்பா மாதிரி உத்தன் தாதையை போலும் வடிவு கொண்டு கொண்டு உள்ள உங்கொழுத இப்படி சந்தோஷப்பட்டு இந்த குழந்தை அஞ்சு வரையும் வாயில போட்டுட்டு மேலெல்லாம் நிச்சல உழுக விடுறது அப்படியே பிரம்மாண்டமா இருக்கவருக்கு எப்ப இவாத்து குழந்தையா இருந்தா அதுக்கு ஒரு வாயில விரலாம் போட்டுட்டு அது எப்படி வெப்படியா பேசுறதாலதான் மகளை இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாகியம் எனக்கு கிடைக்கலையே. ஏன் எனக்கு கிடைக்கலையா? நான் திருவிழேன் அதிர்ஷ்டம் இல்லாதவள் எல்லாம் தெய்வ நன்றி யசோதி பெற்றாலே யசோதைக்கு தான் கிடைச்சதுன்னு அது தேவைக்கு புலம்புவதாக சொல்லியாழ்வாருடைய அனுபவம். அதனாலதான் ஆண்டாள் ஈஸ்வரனா ஏராளம் கட்டி பாருங்களேன் குழந்தை பின்னால சொல்ல போறாம உருத்தி மகனாய் பிறந்து ஊரில் உருத்தி மகனாய் ஒழித்து வளரேன்னு அதே ராத்திரிலேயே யசோதை மைந்தனா போய் போய் வச்சு அடுத்த நாள் கொழுந்து முடிஞ்சா தனக்கு பிறந்த குழந்தை இது இந்த ஆண் குழந்தைதான் நாங்க இப்ப முதல்ல தனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தைக்கு இடம் மாறியது ஒண்ணுமே தெரியாது. இந்த கண்ணன் தான் தான் பெற்ற உடனே அவன் நினைக்கிறான். அதான் மோகிக்குவா ஜெகத் சர்வம் அகில உலகத்தையும் மோகிக்க செய்தவன் அவன். அப்ப கலம்பர் எழுந்தா எல்லாரும் வந்து பாக்குறான் ஒருவாறு ஒருவாறு உகந்த அடிப்பார்லாம் வந்து பார்க்கலானோ இந்த அம்மா என்ன பண்ணா யசோதை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் பாதாதி கேசாந்தம் ஒரு 20 பாசுரம் உலக உலகத்திலே அந்த மரபு பண்ண மாட்டாது. அதாவது வீட்டுல குழந்தை பிறந்திருந்ததுன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற பெண்மக்கள் வந்து சின்ன குழந்தைய பார்க்க வந்தா லேச்சில பார்க்க விட்டுற மாட்டா குழந்தை தூங்குறது அப்புறம் வாங்குவோம்பா. ஏன்னா அந்த திருஷ்டி பட்டு போட்ட குழந்தைக்கு தானும் அப்படின்னு இவன் நினைப்பான். ஆனா பெரியாழ்வார் யசோதை மனோபாவத்துல பாடினார் 20 பாடல்கள். அவர் என்ன சொல்வார் எல்லாரும் வாங்குவோம் வாங்கோ வந்து பாருங்க அவர் அபிப்பிராயம் என்னன்னா இவா திருப்தி அம்மையில பத்த போதை கூடாது இந்த குழந்தை சர்வேஷம் தான் வந்திருக்கான் அவன் திருப்தி அவன் கடாட்சம் படட்டுவேன் அழகா சொல்றார். அப்ப பணத்தை சிதக்கடல் உள்ளமுன் உள்ள முதன் தேவகி கோதை குழலாசோதைக்கு போந்த தேவை குழவி பிடித்து சுவைத்து உண்ணம் பதக்கமலங்கள் காணீரே பவரவாயிர் வந்து காணீரே. என்ன பேதை பதம் ரொம்ப அழகு பார்க்கணும். பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும்னர் பேதை குழவின குழந்தை நடத்தும் பேதை குழவின்னா அறியாமை ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தை. அது என்ன பண்ணித்தான் தன்னுடைய கால் கட்டவரல கையால லாகவமா மடக்கி இந்த கட்டவரல வாயில வச்சுட்டு பிடித்து சுவைத்து உண்ணும்னு பதம் போட்டார். அப்படிப்பட்ட பாத கமலங்கள் காணீரே பவளவாயில் வந்து காணீரேன் ரொம்ப ரசமா ஒரு உரையாசர் ரொம்ப ரசமா அறிவிக்கிறார். ஏன்னா திருலோக சஞ்சாரி நாரதன் கிருஷ்ண பரமாத்மா ஆயுள் வாடியவே குழந்தையா வளர்ந்து இருக்கான் எந்த நேரமும் பகவன் நாமாவே சொல்லிட்டு இருக்கிறவர். அதனால அவர் என்ன பண்ணார் கண்ணனை பார்க்கணும்னு வந்தார். இந்த கண்ணனுடைய இந்த கோலத்தை பார்க்கிறார் தன்னுடைய கட்ட கால் கட்டவரில் தானே கையால எடுத்து மடக்கி வாயில் வச்சு சிவப்பிட்டு இருக்கு இந்த குழந்தை மெதுவா காதோடு வந்து கேட்கிறார் நான் பகவானுக்கு அவருக்கு தெரியுமோ இவரே உலகத்துக்கெல்லாம் பட்டவர்த்தனமா பகவான் காமிச்சிட்டு பிறந்தவர் தான். ஆனா அப்பப்போது மற்றவர்களுக்கு அஜானத்தை கொடுத்துருவார். நாரதர் காதோடு கேட்டார் பெருமாள் என்ன சுவாமி உம்ம திருவடியை வாயில வச்சுட்டு ஒரு சிவாத்தின் இருக்கிறேன். அதுக்கு திரும்ப சொன்னா நான் கண்ணன் ஆமாப்பா பக்தாலாம் தேன் பெருகும் திருவடி தாமரை போன்ற திருவடி எல்லாம் சொல்றாளே திருவடி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறேன்னா எப்படி ஒரு அனுபவம். அப்படின்லாம் பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக்கமலங்கள் வந்து காணீரேன், பவளவாயில் வந்து காணீரேன். யசோதை கூப்பிடுறான். யசோதைக்கு ஒரு பெருமிதம் தன் குழந்தையை பத்தி. அந்த பெருமிதத்தோடு மற்றவர்கள் பார்த்து சொல்றதா ஒரு பாசுரம், அது வெளியிருந்து பார்த்தா ஏதோ புகார் சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளத்துல இருக்கிற பெருமிதம் கூறிய அப்படி ஒரு பாசுரம். அந்த தாய்க்கும் தான் அவர் பெருமிதம். கிழக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கி புழுக்கு உதரத்தே பாய்ந்திடும் இடுக்கினாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். என்ன பண்றது தெரியுமா, இந்த புள்ள படுத்துற பாடு என்னால தாங்க முடியல, எனக்கு உடம்புல தெம்பே இல்லம்மா, இது படுத்துற பாடு பாருமா. பெண் மக்கள்லாம் என்ன பண்றோம்னா கிழக்கில் தொட்டி கிழிய உதைத்திடும், தொற்றுல உணர்ந்து குழந்தை விட்டா உதைக்கிற உதவி சொற்றில் சுக்குநூறா போயிடுறது. எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும், மருங்குன்னா அந்த இடைப்பகுதிக்கு சொல்றது, குழந்தை எடுப்பு எடுத்து வச்சுக்கலாம்னா பாரமாக இது கிடைக்கிறது. ஒடுக்கி புல்கள் உதரத்தே பாய்ந்திடும், அப்படி ஆற தழுவிண்டி மாறுபொருள் தழுவினா அது என்ன பண்ணா ரத்தத்தை உறிஞ்சிருவான் போலுக்கு மிடுக்கு இல்லாமையால் நான் மெலிந்தேன் நன்றாய். எடுத்துக்கொள்ளில் மருந்து இருக்கிறீங்களா, நம்ம வியாஜாதாக்கள்லாம் அந்த யசோதை கிடைச்ச பாக்கியத்தை நினைச்சு என்ன சொல்றான்னா, வேதங்கள் தலையில் உள்ள தத்துவம் யசோதை இடுப்பதெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன்னா வேதங்களுடைய சிறுசான உபனிஷத்து உண்டாடுறத எந்த பிரபு பரதத்துவத்து அது சாதாரண குழந்தை மாதிரி உட்கார்ந்து இருக்கு. அப்படி ஏறோர்ந்த கண்ணி யசோதை, இளம் சிங்கம் நந்தகோபன் குமரன் யசோதை இளம் சிங்கம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருக்கக்கூடிய என்ன இவள அவன் இவர்கள் சிறுமியர் மொழியை சொன்னோம், சிறுமியர்கள் சொல்லிருக்கார். அவர்கள் சிறுமிகள், இவன் இளம் சிங்கம். அனன்யார்கள் சேஷத்துவம் சேஷித்துவம்ங்கிற மாதிரி ராடோர்ஹரி வைதேயும் தஞ்சை மசிதே கிருஷ்ணா எங்க சொல்றாருன்னா, ஆஞ்சநேயன் முதல் முதல்ல சீதையை பார்த்தார் அசோகவனத்துல. அதுவரை சீதை எப்படி இருப்பானே தெரியாது, முதல்ல மண்டோதரி சீதையை நினைச்சு பார்த்துருக்கும், அது இல்லையு தீர்மானம் பண்ணி. அப்புறம் உபவாச சாந்தி நாம் விஸ்வசந்தி புனப்புனா அப்படின்னு பெருமூச்சு விட்டு நீ அப்படி மரத்தடியில அழுக்கடிந்த வஸ்திரத்தோடு கண்ணும் கண்ணீருமாக ஆபரணங்களெல்லாம் கலைந்து ஒரு மரத்தில் தொட்டு விட்டுட்டு உங்களை உட்கார்ந்து இருக்கிறதான கோலத்தை பார்த்தும் தற்கையாமாத சீச்சேத்தி காரணையை உபபாதிவி வால்மீகி கொண்டாடுறார். அப்ப ஆஞ்சநேயனை பார்த்துதான் மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறவன், மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற ஆஞ்சநேயன் நினைச்சானா, முத முதல்ல பம்பா தீரத்தில் இந்த ராமனை பார்க்கட்டே, ராமன் சீதையை பிரிந்து அழுதத்தை பார்த்து என்ன வீரண்டாயும், ஒரு பத்திரிகை பிரிஞ்சது இப்படி அழறானேன். அஸ்மதாச்சாரியின் திருக்குடந்த ஆண்டவன் வேடிக்கை சாதிக்கிற வழக்கம் அவன் தான், அவன் பிரம்மச்சாரியா அவனுக்கு எப்படி தெரியும் மனைவி பிரிஞ்சு அவளை துக்கமா இருக்கும். அது மாதிரி அவள் வந்து நினைச்சாரா, அப்ப அவ மனசுல நினைக்கிறார் இந்த சீதையை பார்த்த உடனே என்ன நினைச்சார்னா, என்ன ராமன்தாயவன் மனசுல வீரம் இருந்தா போறமா ஈர வேண்டாமா, இப்படிப்பட்ட பத்தினை பிரிஞ்சு இன்னும் உயிரோடு இருக்கானே. அதெல்லாம் பார்த்துட்டு மேல என்ன சொல்றாருன்னா, எப்படி ரெண்டு பேருக்கு பொருத்தம் பார்த்தாருங்கிறார், சீதைக்கு ராமனுக்கு ஆஞ்சரியன் திருச்சுவாவிட்டத்து மேல இருந்து பொருத்தம் பார்த்தார் மனசால. எப்ப பொருத்தம் பார்க்கறது, சச்சிதி பூர்த்தி ஆனப்புறமா சதாமிஷை ஆனப்புறமா அவர்னு பண்ணுவார். இப்பதான் முதல் முதல்ல சீதையை பார்க்கிறார், ராமன் ஏற்கனவே பார்த்திருக்கார், மனசால ரெண்டு பேருக்கு பொருத்தம் பார்த்தாராம். எப்படி இருந்தான்னா அவாட்டிதானா, ராகவோர்கிட்ட வைத்தேகம் தஞ்சய மசிதே கிருஷ்ணா என்று. அது மாதிரி இவா எப்படின்னா, அவர்கள் சிறுமிகள், இவன் இளம் சிங்கம் அப்படின்னா. சரி, அந்த கண்ணன் கூறுவேல் கொடுந்தழுன் நந்தகோபன் குமரன் ஏராளந்த கண்ணி யசோதி இளம் சிங்கம் சொல்லியாச்சு. இதெல்லாம் கண்ணனுக்கு அந்த கண்ணனுடையதான அசாதாரணமான அடையாளங்களை மேல சொல்றான். கார்மேனி செங்கன் கதன்மதியம் போல் முகத்தான் கார்மேனி, கார்மேனின்னா மேகம் போன்று திருவேணி உடைத்தவன். நீலதோ இப்ப மத்தியஸ்தா விஜில்லே கேவதாஸ்வரா நீவார சுகவத்தன் வி பீதாபா ஆத்யா தனோபமான திருவேதன். கார்மேனின்னா மேகத்தும் மேகம் போன்றுதான ஒரு திருவேணி படைத்தவன்னா, மேகத்துக்கு பகவானுடைய குணங்கள்லாம் இருக்கான், மேகத்துக்கும் பகவானுக்கும் உள்ளதான ஒரு சாமியங்களை எல்லாம் வியாக்கியான தடுக்கிறான். மேகமானது என்ன பண்றதுன்னா, பெய்ய வேண்டிய இடங்கள்லாம் எல்லாத்துக்கும் சென்று அங்குள்ள மழை பெய்யறது இல்லையா. எம்பெருமான் என்ன பண்றா தெரியுமா, வந்தருடைய நெஞ்சிடம் கொண்டவானவர் கொழுந்தே வந்து அருளியன் நெஞ்சிடம் கொண்ட மறாழ்வார். அது மாதிரி மேகம் என்ன பண்ணுறதுன்னா மின்னல் உள்ளபடியில் மின்னல் நிறையா இருந்ததுன்னா மேகம் நல்லா மழை பெய்யுது. அதே மாதிரி எம்பெருமானும் பிராட்சியோடு சேர்ந்து இருக்கிற காலத்திலே இந்த அனுகிரக விசேஷம் நிறையா தான் இருக்கு. என்ன நீங்க பார்க்கலாம், நீங்க ராவணன் வர்சஸ் காக்காசுரன் பார்த்தா ராவணேஸ்வரர் என்ன பண்ணா, சுருக்குழல் கனிவாய் திருவினை பிரித்துங்கிற அத்திரமங்க ஆழ்வார். சுருக்குழல் கனிவாய் திருவினை பிரித்து பிராட்டியும் எம்பெருமானையும் சமுத்திரத்துக்கு இக்கரையும் அக்கறையும் பிரிச்சா அவ்வளவுதான். வேற அந்த அபச்சாரத்தை பண்ணா நான் பிராட்டி ஜாஸ்தி அபச்சாரப்பட்டது யாருன்னா காக்காசுரன் சரீரத்தை தீண்டி காயம் பண்ணிச்சு. ஆனாலும் அவன் என்ன பண்ணா, பிராட்டியும் பெருமாளும் இருக்கிற சேர்த்தியில வந்து காலில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டான். அதனால என்ன சொல்றாங்கன்னா, காகம் தலை செய்தது பிராட்டி சந்நிதியிலேன்னா பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு அவன் தலை கொத்து, ஆனா ராவணனுக்கு இவா ரெண்டு பேரும் பிரிச்சா அவனுக்கு தலை பிரிச்சு தலை பயிர்த்தது. அதனால இவள் சன்னதியிலே காகம் தலை பெற்றது. அதனால பெருமாளுக்கு வந்து பிராட்டியோடு சேர்ந்து இருக்கச்சே ரொம்ப விசேஷமான ஒரு கருணை ஜாஸ்தியாரு. அது மாதிரி மேகத்துக்கு மின்னல் இருக்கச்சே மழை நிலையா பெய்யாது. மேகமானது எப்ப பெய்யும் எப்ப பெய்யாது என்று ஒருத்தரும் நிர்ணயிச்சு சொல்ல முடியாது. இவன் சொல்லுவா வானிலை அறிக்கையெல்லாம் சொல்லுவா, அவன் சொல்லி ரொம்ப ஜாக்கிரதான் சொல்லுவா. அநேகமாக மழை பெய்யலாம், இடுவிடன் மழை பெய்யலாம், வானமூட்டமாக இருக்கலாம், உறுதாஜோடு போயிடுவா. நீங்க பார்க்கலாம், யாராலும் அறிஞ்சிட்டு சொல்ல முடியாது. எம்பெருமானம் எப்படி சர்வ சுதந்திரன், எப்ப அவன் வந்து அனுகிரகம் பண்ணுவான்னு நாம சொல்ல முடியாது. அதே மாதிரி நாம வந்து நிறைய ஏரிகள் வெட்டியிருக்கோம், நீ வந்து மழை பெய்யணும் இதெல்லாம் ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது. நான் கர்மயோகம் பண்ணிருக்கேன், ஞான யோகம் பண்ணிருக்கேன், பக்தி யோகம் பண்ணிருக்கேன், அதனால நீ அனுகிரகம் பண்ணித்தான் எப்படி பெருமாள் சொல்ல முடியாதோ அது மாதிரி வேகத்தை உத்தரவு போட முடியாது. மேகம் ஆனது என்ன பண்றதுன்னா வித்தியாசம் இல்லாம எல்லா இடத்துலயும் பெய்யறது. இதுல பணக்காரா இருக்கிற இடத்துல பெய்யணும், ஏழை இருக்கிற இடத்துல பெய்யக்கூடாதுலாம் இல்ல. என்ன இவனும் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னோடு எல்லாருக்கும் இறங்கக்கூடியவன் ஆகினானு. அதனால மேகம் என்ன பண்றதுன்னா தூது, மேகத்தை தூது விடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. மேக சந்தேஷம் பண்டாளுமே மேகத்தை தூது விடுறதாக பாசுரம் பாடுறான் நாச்சியார் திருமொழியில. அது மாதிரி இவனை இன்னார் தூது நின்றிருந்தான் எவ்வளவு கிடந்தானுங்கிற திருமங்கி ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை தூது போறான். அதனால மேகத்துக்கும் பகவானுக்கும் நிறைய சாமியம். அதை வச்சிருந்தா கார்மேனா கரிய திருமணி மேகம் போன்று சமஸ்த தாபங்களையும் மாற்றுகின்றான். ஏன்னா மேகம் போல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காமல் நமக்கு அனுகிரகம் பண்றவன். மேகம் மழை பெஞ்சிருக்கு ரிட்டர்ன் நம்மகிட்டதான் கேட்கறதானே, எம்பெருமான் நம்மகிட்டதான் பிரதி பிரயோஜனத்தை எதிர்பார்த்து பண்றாரா, இல்ல கிடையாது. அதனால ஏன்னா பாஷிக்காரர் எம்பெருமான் சர்வபூத சுகிருத்துன்னு சொன்னார். சுகிருத்துக்கு என்ன டெபினேஷன் கேட்டா, ஆனா பிரத்யுபகார அனபேட்சையா உபகாரி இது கொண்டு சுகிருத்து. பிரத்யுபகார அனபேட்சையா உபகாரி, மறுபடியும் நமக்கு பிரத்யுபகாரம் செய்வான் என்று எதிர்பார்க்காமல் யார் உபகாரம் செய்கிறாரோ அவன் தான் சுகிருது. பெருமாள் சர்வபூத சுகிருது. அதனால மேகம் போன்று நமக்கு எல்லா விதமான அனுகிரகம் பண்ணக்கூடியவர், கருணையோடு பண்ணக்கூடியவர். அதனால கார்மேனின் கம்பர் என்ன பண்றான், ராமச்சரன் சீதை லட்சுமணன் மூணு பேரும் ராமன் திருவாக்கிய பிரபாத்துக்கு காட்டு கிளம்பிச்சு சுமந்திரன் இருக்கிற தேர்ல ஏறி உட்கார்ந்த. ஏன்னா முதல்ல தேர் வேண்டாம்னு பார்த்தா நான் தசரதரன் பூ மனசு வருத்தத்தோடு இருக்கார், அப்பா மனசு கோரக்கூடாதுங்கிறதுக்காக ஊர் இல்லை போறவரையும் ரத்தத்துல போகிறார். அப்ப ராமபிரான் தம்பியோடும் பிராட்டியோடும் அந்த ரதத்துல ஏறி போகின்றதான அந்த கோலத்தை கம்பன் ஒரு பாசுரம் வர்ணிக்கிறான். வெய்யோடொளி தன்மே தியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளுடன் இளையாடம் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியா அழகுடையான் குலசேகரவார் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, வெண்டதிரோன் குளத்திற்கோர் விளக்காய் தோன்றினார். இங்கே ஒன்னும் கம்பன் என்ன சொல்றான், வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியில் மறைய சூரியனுடையதான அந்த ஒளியானது ராமபிரானுடைய சேமித்துல வரைஞ்சு கொடுத்தான். பொய்யோ எனும் இடையாளுடன் இளையாளுடன் போனான். உண்மையா பொய்யா அவளுக்கு இடை இருக்கா இல்லையா என்று மென்னிடையாளான திராட்சியோடும் இளையானோடும் தம்பியோடும் போனா இவருடைய திருமேனி எப்படி இருக்குதுன்னா மையோ மரகதமோ மதிக்கடலோ மழைமுகிலோ. இவருக்கு வந்து கம்ப நிறையமாக ஆழ்வார்கள் பாசனத்தில் அர்த்தம். இவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் நாயிகா பாவத்தில் அங்க திருக்கண்ணபுரத்தை வந்து சொல்ற பாசனம், மை வளர்க்கும் மணி உருவம் மரகதமோ மழைமுகிலோ என்கின்றாள், கை வளர்க்கும் மழலாளர் கண்ணபுரத்தும் மானை கண்டாகொளோ. மை வளர்க்கும் மணி உருவம் மரகதமோ மழைமுகிலோ, மையோ மரகதமோ மழைமுகிலோ அப்படி இருக்கிறார். ஐயோ இவன் வடிவன் பதோ அழியா அழகுடையான். ஐயோங்கிற வார்த்தை சாதாரண அச்சாண்டியம் சொல்லக்கூடாது. ஆனா கவிகள் தாங்களால் அதாவது உன்னை வர்ணனை பண்ணிட்டே இருக்கா ஒரு பொருளை, அதை வர்ணனை பண்ணிட்டே இருக்கிற போது இதற்கு மேலே தங்களுக்கு வார்த்தை கிடைக்காமல் ஒரு இயலாமை, ஒரு ஹெல்ப்லெஸ். அப்ப என்ன பண்றது, ஐயோ இவருக்கு யாரு வழிகாட்டின்னா திருப்பாணாழ்வார். திருவரங்கத்து எம்பெருமானுக்கு சேவிக்கிறார். நான் திருப்பாணாழ்வார் அந்த எம்பெருமானை சேவிக்கக்கூடிய வாக்கியம் இல்லாமல் காவிரி கரையிலிருந்து அவர் தன்னுடைய அந்த பாணநாதன் பேர் இந்த யாழ் வீண மாதிரி வாசித்து வாழ்க்கை எம்பெருமானை மணக்கண்ணனை வாசித்திருந்தவர் சேவித்தார். அங்கே சொல்லிச்ச வர்ணிச்சுனே போறார், பாலமாமரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டாதரங்கத்து அளவினையான் கோலமா மணியாரமும் முத்து காமமும் முடிவில்லதோரில் நிலமே நீ ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. ஆலமாமரத்தில் மேல் ஒரு பாலகனாய் ஞானம் ஏழு முண்டான் அவன் தான் அரங்கத்து அறவில் அணையான் வருகிறார். கோலமாமணி ஆரம்பம் முத்து தாமமும் முடிவதில்லதோர் எழில் நீலமே நீலமேனு சொன்னார். அதுக்குள்ள ஐயோ அது மாதிரி இவன் என்ன பண்றான், ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அப்படி கார்மேனி, இந்த கார்மேனின்னா அந்த கண்வெளிக்காரன் கூட சேர்க்கிறார் சுவாமி எங்க பெருமாள். அந்த கார்மேனி அதுக்கப்புறம் கண் செங்கன் சொன்னான். எப்படி இருக்குன்னா தாமரை போல் சிவந்த கண்கள், செந்தாமரை கண்ணன் பேரு இவனுக்கு, அரவிந்த லோச்சனன் பேரு, புன்னரீகாட்சன் பேரு, சொத்தடங்கள்லாம் இவனுடைய கண்ணை வர்ணிக்கிறார் அடியார்கள்லாம். செங்கண் அப்படின்னு என்ன பசியதா கத்தியாசம் புன்னரீகமையும் அக்ஷினி என்றுதான அந்த உபரே சாந்தோஜ புருஷத்து அர்த்தத்தை விபரீதமாக அவர் பாஷ்யக்காரருக்கு யாதவ பிரகாஷ் சொன்னதுதான் அவர் திருப்பத்தை ஏற்பட்டது. அவருக்கு ஜெனிதத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான திருக்கண்களை உடையவன் அவங்க சொல்லிச்சு எப்படி இருக்கன்னா கார்மேனி செங்கண்ணா சொல்லும் போது ஒரு மேகத்திலே இரண்டு தாமரைகள் பூத்தான் போகுங்கிறார் பிரியாசிரியர் சொல்றாரு. ஆனா போல கார்மேனின்னு மேக மாதிரி இருக்குன்னு சொல்லியாச்சு திருமேனிய. அப்புறம் செங்கண்ணனா ஒரு பெரிய கருத்த மேகத்துல ரெண்டு செந்தாமரை பூத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான் கார்மேனி செங்கன் அப்படின்னா. செங்கன் கண் சிவந்திருக்க கார்மேனி செங்கன் முக்கியமா அதை பார்க்கணும். ரெண்டும் நாராயணனுக்கே அசாதாரணமான அடையாளம், வேற யாருக்கும் கிடையாது. பின்னால நாராயணன் பதம் போடப்படான், அதாவது அவனுக்கு உண்டான லட்சணங்கள்லாம் சொல்லிட்டு வரா. நேரடியில் சிறுமர்க மாட்பாடி செல்வ சிறுமியர்கள் கூறுவேன் கொடுந்துள்ளன் நந்தகோபம் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் சொல்லிவிட்டு மேலே சொல்ல போறது வேற யாரும் இல்ல, அந்த நாராயணன் தான் கதனா வந்து பிறந்திருக்கான், அவனுக்கு தான் நான் நோன்பு நோக்க போகின்றோம் என்ற விஷயத்தை சொல்ல போறான். நாராயணன் சொல்வதற்கு முன்னால வேற யாருக்கும் இல்லாத அசாதாரணமான அடையாளம் இந்த கார்மேனி செங்கன் இவனுக்கு ஒத்துழைக்குதான். அதனால அதை முன்னாள் கார்மேனி செங்கன் சொல்லி அதுக்கப்புறம் சொல்ல போறான். எப்படின்னா சிவந்திருக்க கண்ணு என்ன இவன் எந்த அவதாரம் எடுத்தாலுமே இந்த கண்ணை மறைக்க முடியாது அவனுக்கு. நீங்க எவனா வராக அவதாரம் பண்ணா விஷ்ணு புராணத்தை சொல்லிச்சு மகாவராக ஸ்புட பத்மலோச்சனாங்கிற மகாவராக ஸ்புட பத்மலோச்சனா என்ன அவருடைய திருக்கண்கள் கொடுத்தான். தார கொண்டாடுறா தார பார்த்தா அவர் வந்து தன்னுடைய ராமாயணத்துக்கு கிருஷ்ணாகண்ட வரலாறு தன்னுடைய பர்த்தாவான வாரியை கொண்டவன் அந்த ராமபிரானை திருத்தடன்னு வந்து ஏறங்க பார்த்தா ஆஜாத் வாடுவாங்க அவன் கோதண்டத்தை கையில் எழுதி அப்படி நின்றுட்டான். அவன் ஏறங்க பார்த்ததும் சித்த வந்து வாழ்க்க ஆரம்பிச்சான். இதுக்கு நம்ம யச்சா தாக்க ரொம்ப அழகா அர்த்தம் பண்ணினான். பரதப்பு நிர்தாரணம் செய்கிறாள். ஒரு குரங்கு விட்டு பெண்ணு சொன்னானாச்சுராகதேந்திரியச்ச உத்தம தார்மிகச்சே ஓம் அப்பிரமேயச்ச துராசதச்ச ஜிதேந்திரியச்ச உத்தம தார்மிகச்சே அக்ஷய கீர்த்திச்ச விசக்ஷணச்ச கிதிக்ஷமாவான் சதஜோபமாச்ச. ஆறு விதமான விஷயங்கள் சொல்லுவா. தும் அப்பிரமேயா, தும் துராசதா, தும் ஜிதேந்திரியா. பரிசியா எல்லாத்துக்கும் ஒரு சக்காரம். அந்த சக்காரத்துக்கு எல்லாமே வியாக்காரம் இருக்கா. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி காலம் அப்ப சொல்ல மாதிரி வியாக்காரம் இருக்கா பூர்வாச்சாரியர்கள். அப்புறமேயா எப்படி பண்ணுவான். உயர்ந்து வர உயர்மலமுடையவன் எவனவன், பயர்வரமதினம் மருளினவனவன், பயர்வரும் அவரர்கள் அதிபதியவனவன், துயரர் சுடனடி தொழிலன் மனநேன மாழ்வார். அப்படி தோம் அப்பிரமேயா, உன் துராசதா கிட்ட உண்ண முடியாதவன், ஜிதேந்திரியா ஏன்னா இந்திரியிருக்கிற முன்னினவன் புல நடக்க முடியும் அப்படின்னு வரிசையா. அதுல கிருதிக்ஷமாவான் கிருதஜோபமாச்சானான். தாமரை பார்த்து தார கேட்டா, ஏண்டா உன் கண்ணு செவந்து இருக்கு. உன் கண்ணு எப்படி இருக்குன்னா தாமரை மாதிரி செவந்து இருக்கு. உன் கண்ணு செவந்ததுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கலாமா, சீதையை பிரிந்த சோகத்தாளா, சுக்ரீவரிடத்தில் இருக்கின்ற அம்பினாலா, பாரியிடத்தில் இருக்கின்ற கோபத்தினாலா உனக்கு ஏன் கண் செவந்ததுன்னு அங்க வியாக்கியானம். இங்க கார்மேனி செங்கன் சிவந்து கண் சிவந்திருக்கிறதுக்கு இங்க வியாக்கியான திருப்பாவில வாத்சல்யத்தாலே சிவந்திருக்கும், கருணையாலே சிவந்திருக்கும், சர்வகாலமும் பெரிய பிராட்டியின் கல்வியாலே சிவந்திருக்கும். என்ன இவன் கண் சிவந்திருக்கிறது, பக்தாக்கு இருக்கிற வாத்சல்யம். அந்த வாத்சல்யத்தாலே சிவந்திருக்கான். கண்ணு சிவந்திருக்கிறது ஒவ்வொருத்தருக்கு கண்ணு சிவந்திருக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம். சில பேருக்கு எப்பத்தாலும் சிவந்திருக்கும் கண்ணு, இதுவோ காரணங்களால. அதனால இங்க வந்து பகவானுக்கு அப்படின்னா வாத்சல்யத்தாலே சிவந்திருக்கு, கருணையினாலே. என்ன தயை அனுகம்பாங்கிறார் வருங்க தயாசங்க சுவாமி. அது அப்படி பெரிய பிராட்டியின் கலவியாலே சர்வகாலமும் அதனால சிவந்திருக்கும். அதனாலதான் நீங்க பார்க்கலாம், பிராட்டி ஆஞ்சரியன் ராமனுடைய அடையாளங்கள்லாம் கேட்கிற கதம்பூரு கதம் பாகு எல்லாம் சுந்தரகாண்டம் விசேஷமா அந்த சொல்லச்சு ராமக்கமலபத்ராட்ச சர்வசத்துவ மனோகரா ராம கமலபத்ராட்சா அப்படின்னா அஞ்சலி. அதுக்கு வியாக்கியானம் ரொம்ப ரசம். என்ன சொல்லலாம், ராமனுடைய கண்ணழகு அப்படிப்பட்டது சொல்லிட்டு மரத்துக்கு மரம் கிளைத்தி கிளவை தாவுகின்ற என்போன்ற குரங்கையும் மயங்க செய்யக்கூடிய செந்தாமரை கண்ணை உடையவன் வியாக்கியான். பாக்கி பேர்ல அந்த கண்ணு அப்படி மயக்கிறது விசேஷம் இல்லை. அந்த செந்தாமரை போன்ற கண் என்ன பண்றதுன்னா, என்ன மரத்துக்கு மரம் கழிச்சுக்களே தவறு என் ஊர்ந்து குரங்குக்கும் அந்த கண்ணை பார்த்தா அப்படி அபரிமிதமான விசேஷமான அதுல ஒரு ஈடுபாடு. அப்படிப்பட்ட கண்கள் ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்துவ மனோகரான வார்மீகி. அப்படி எப்படி போட்டவர்னா, கார்மேனி செங்கண் அப்புறம் கதிர்மதியம் போல் முகத்தான். கதிர்மதியம் போல் முகத்தான், கதிர்னா சூரியன், மதியம்னா சந்திரன். கதிர்மதியம் போல் முகத்தான்னா கதிர் போல் முகத்தான், மதியம் போல் முகத்தான். சூரியன் மாதிரி இருக்கு முகம், சந்திரன் மாதிரி முகம்னா ஒன்றுக்கொன்று புறனாக இருக்கேன்னா பெருமாளுக்கே அசாதாரணமான ஒரு விஷயம் அது. அதுவும் என்னங்கன்னா, விரோதிகளை பார்க்கிற போது அவனுக்கு எப்படி இருக்குன்னா, விரோதிகள் இவனை பார்க்கிற போது அல்லது விரோதிகள் இவன் பார்க்கிற போது இவ்முகம் எப்படி இருக்குன்னா சூரியன் மாதிரி தகிக்கிறது. ஆசிரியர்கள் பார்க்கிற போது சந்திரன் மாதிரி குளிர்ந்து இருக்கு. சக்கரவர்த்தி திருவிழ வர்ணிக்கிறார் வால்மீகி அயோத்தியா காண்டத்துல. என்ன சொன்னார்னா, அது விசேஷமா அவன் ராமனுடைய அழகு சொல்லணும். கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷோ கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்ககாமினம் சந்திரகாந்தாரணம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் ரூப ஔதார்ய முனைகி புந்தாம் திருஷ்டி சித்தாவாரினோம். கந்தர்வராஜ பிரதிமம், அதாவது அழகிலே சிறந்தவர்கள் கந்தர்வர்கள், அவர்களோடு அழகா இருப்பாராமன் சொல்லுவது ஸ்லோகம். அசுராஜாஜியின் திருக்குழுந்தாலும் இங்கு விசேஷமான அர்த்தம் சாதிக்கிற வழக்கம். கந்தர்வராஜ பிரதிமம்னா என்ன அர்த்தம் தெரியுமாடா? அழகிலே சிறந்தவர்கள் கர்வப்பட்டிருக்காங்க கந்தர்வராஜர்கள். அவரை ராமனுக்கு பக்கத்துல கொஞ்சம் நினைச்சினா அவ பிரதிம மாதிரி அப்படி சொல்லுவான், சுடம்பரங்கள மனப்பாச்சி பொம்மைல அது மாதிரி ஆயிடும். அப்படின்னு கந்தர்வராஜ பிரதிமம் லோகே வித்தியாச பௌருஷம் தீர்க்கபாகம் புரிந்த நடுந்தடக்க எவரர் வேண்டும், தீர்க்கபாகம் மகாசத்வம் பத்த மாதங்க காமினம் தியான மாதிரி நடக்கிறான் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, சந்திரகாந்தானனம் ராமன் சந்திரன்மான் குளிர்ந்ததான் திருமுக மண்டலம் சொல்ல வரணும் சொன்னவர். இந்த டிஸ்கிரிப்ஷன் அவருக்கு போரும்னு சொல்றாங்க, அதீவ பிரிய தரிசனம் இருக்கும். அப்படி எப்படி இருக்கான்னா, அது ஒரு விரோதிகளை பார்க்கிற போது கதிர்போல் முகத்தான், ஆசிரியர்களை பக்தர்களை பார்க்கிற போது எப்படி இருக்காங்கன்னா மதியம் போல் முகத்தான். அதனால்தான் கதிர்மதியம் போல் முகத்தான் சொல்லிட்டு நாராயணனி நமக்கே பறை தருவான். பேடிச்சு பார்க்கணும். நான் அன்னைக்கே அவதாரிக்கிறே சொன்னேன், முதல் பாசனத்தை எடுத்து பேசுகின்ற போதே பேசப்போகின்ற விஷயம் இந்த பிரபந்தத்துக்கு முக்கியமாக இவர்களுக்கு எதை எதிர்பார்க்கிறாரோ, அதாவது இந்த பறைங்கிறதுக்கு அர்த்தம் 29வது பாசனத்தை வைக்கப்படுற நமக்கே பறை தருவான ஆரம்பிச்சு இந்த பறைங்கிறது பல இடத்துல இருக்கு. இவருடைய அர்த்தத்தை சித்தம் திருகாரியில் காணலாம் ஆறாயிரப்படி வியாக்கியாரம் நடுவில் சில கடைசியில் இருக்கு வியாக்கியாரத்தை கிடைக்க போறது நமக்கு. ஆனால் யாருக்கு நோன்பு என்று வியாஜித்தினாலே பறை என்றவர்கள் கேட்கிறது வேற ஒரு விஷயம். அந்த அந்த யாருக்குக்காக நம்ம இந்த நோன்பு நடக்கிறோம், அந்த கண்ணன்கிறவன் யாரு, இந்த யாரு நமக்கு வகுத்த சுவாமி யாருன்னு சொல்லணும். நீ கடைசியோட காத்து நிற்கணும்னு அவசியம் இல்லை. அதனால எந்த விதமான நமக்கு ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக முதல் பாசனத்தை எடுக்கச்சே நாராயணனே நமக்கே பழி தருவான் அந்த தேவகாரம். நாராயணங்கிற வாத்சல்யம் சுவாமித்வம் சௌலபியம் சௌசீரியம் சர்வஜத்வம் சர்வசக்தித்வம் அவாப்த சமத்துவ காமத்துவம் இத்தனை குணங்களும் நிரம்பியவன் நாராயணன். அந்த நாராயணன் தான் கண்ணானா வந்திருக்கான். நாராயணனே நமக்கே பழி தருவான், நமக்கேனா அவனை அவன் திருவடியை ஆசிரித்த அவனை நம்ம வந்து ஏன்னா இங்க முக்கியமானது அண்டர்லைன் கடைசி வரையில் பார்த்ததுதான் சரணாகிதான். அந்த சுவாபதேசம் பார்த்தோம்னு சுவாபதேசத்துல வைக்கப்படா அவனையே அப்படிப்பட்ட நாராயணனே விஸ்வம் நாராயணன் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபும் அப்படின்னு சொல்லணும். நாராயணம் மகாஜேயம் விஸ்வாத்மானம் பாராயணம் வேதம் அப்படிப்பட்ட நாராயணன் இருக்கானே, அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான்னா அதிகார நியமம், அதாவது அவனை ஆசிரியிருக்கிறவன் லட்சாபேட்சா பிரதீட்சத்தை என்று நம்ம அவன் சரணாகிதி மன்றத்தை எதிர்பார்த்திருக்கான். அவன் திருவடியை நாம் அவன் நாம் பிடித்தோமானால் அவனே நமக்கு பறை தருவான். அப்படின்னா பாரோர் புகழ், பாரோர் புகழங்கிற பதத்திற்கு தன் கர்மம் செய்ய பிறர் உகவா, அதாவது உகவாதபடி பாரோர் புகழனா யாரோ தன கொண்டாடணும் இந்த விளம்பர தேடின்னு அர்த்தம் இல்லை. யாராவது பார்க்கறாலும் பார்த்துட்டு வாழ்க்கா ஒரு காரியம் பண்றது இல்லை, அந்த பேப்பர் போன போக்கு இதை பத்தி பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, அதுக்கு அர்த்தம் இல்லை. புகழன்னா மகிழன்னு அர்த்தம் பண்ணிருக்கான். அதாவது பாரோர் புகழன்னா இவர்கள் நம்ம செய்யற காரியம் நம்ம கரியம் நம்முடைய கர்மான்னு பண்ணணும். ஆனா அர்த்தவாத பார்த்து உகக்கிற மாதிரி இருக்கு. எப்படின்னா நோன்பு நோக்கா இந்த பெண்கள் போலவோ நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்னு அப்படி பாரோர் புகழ படிந்துன்னா வேறு ஒன்றையும் அபேட்சிக்காமல் அது பின்னால சொல்லப்போறா உன்னை அரிச்சித்து வந்தோம் அப்படி வேற ஒன்றையும் அபேட்சிக்காமல் பாரோர் புகழ படிந்து ஏலோ ரெம்பா வாங்கிறது எல்லா பாசனத்திலையும் வரக்கூடியதான் விழிச்சல வருது. ஆரோ புகழைங்கன்னா புகழ்ச்சி எதிர்பார்க்கிறவா இல்லைவா, நான் பகவானுக்காக அவனுடைய முகப்புக்காக பகவான் முகுல்லாசார்த்தம் பகவத் பிரீத்தியம் செய்யக்கூடிய காரியம் ஆகியனால ஆரோ புகழ படிந்துன்னு கேட்கிறேன். இதுக்கு எப்பவுமே நம்முடைய ஒரு விசேஷமாக உபன்யாசங்கள்ல பார்க்கலாம். அது உட்பொருள்னு ஒண்ணும் அதாவது சுவாபதேசம்னு ஒண்ணும் ஆண்டாள் தீதான திருவுள்ளத்துல கண்ணனை பற்றி பாடின பாசனங்கள் தானே இது. இதுல வந்து உட்பொருள் ஒன்று சுவாபதேசம் சொல்றமே இது நியாயமா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி எல்லாம் உண்டு, அதெல்லாம் அந்த கான்ட்ரவர்சியும் உண்டு. என்னன்னா பின்னிட்டு வந்த ஆச்சாரிய வர்க்கங்கள் இது ஆண்டாள் எம்பெருமானுக்குன்னு சொன்ன வார்த்தைகளை அந்த பதங்களை வச்சு அப்படியே ஒரு ஆச்சாரியனுக்கு அதை பொருத்தி அதுக்கு உட்பொருளாக அனுபவித்தார்கள். என்ன காரணம்னா, நம்முடைய சம்பிரதாயத்தில் பெருமாளை விட ஆச்சாரியனுக்கு விசேஷமான ஒரு பெருமை. ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாந்தம் அந்யா மகேந்தார் சுவாமி தேசிகன். ஏன்னா ஆச்சாரியனுக்கு ஈக்குவலாவோ ஆச்சாரியோட உயர்ந்ததாவோ வேற தெய்வத்தை நான் மதிக்கலேன்னு அர்த்தம். அப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றார். அதனால ஆச்சாரியனுக்கு விசேஷமான ஒரு பெருமை சொன்ன சம்பிரதாயம் ஆகினாலே பெருமாளுக்கு இருக்கிற இந்த பதங்களை எல்லாம் அப்படியே ஆச்சாரிய பரமாக அனுபவிக்கிறதுதான ஒரு அனுபவம். அது உரையாசிரியர்களுடையதான ஒரு அனுபவம். அதை வந்து அந்த அதை சுருக்கமா ஒரு பாட்டத்துக்கு அனுபவிக்கலாம். இங்க மார்கழி திங்கள் மதிலிருந்து நல்லா சொல்லிச்சு. மார்கழி திங்கள் என்பது மார்கழி மாசம் மதி நிறைந்தேங்கிற சுக்லபக்ஷம் நன்னாங்க நாள் பாசுரார்த்தம் பார்த்தோம். சுவாமிஜெயத்துக்கு சொல்லிச்சு மார்கழி என்ற தமிழ் இருக்கு பாருங்க, அதுக்கு சம்ஸ்கிருத்த மார்க்க சீர்ஷம்னு அர்த்தம். மார்க்கம் பிளஸ் சீர்ஷம். மார்க்கம்னா வழி அல்லது உபாயம், சீர்ஷம்னா சிறந்தது. அதாவது மார்க்கங்களில் அல்லது உபாயங்களில் சிறந்தது எதுனா பிரபத்தி. மார்கழினா உபாயத்தில் தடை சிறந்தான பிரபத்தி இருக்க அது திங்கள் மதி நிறைந்தன்னா, திங்கள்னா சந்திரன், மதினா ஞானம். சந்திரன் போன்ற ஞானம் நிறைந்தன்னா திருவாழ்வினி ஞானம், பிரபத்தியே தலை சிறந்த உபாயம் என்று அறிவுறுத்தும் ஞானம் நிறைந்த அப்படின்னு. மார்கழி அதாவது மார்க்க சீர்ஷம், சரணாகதியே சிறந்த உபாயம் என்ன என்று உணரக்கூடிய ஞானம் நிறைந்த திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நன்னாள் எது நன்னாள்? பாசுரார்த்தம் சொன்னால் பகவானே ரட்சகன் என்று என்றைக்கு தோன்றுகிறதோ, எந்த புத்தி வருதோ, ஞானம் வருதோ அது நன்னாள். அது பகவத் தரிசனம் கிடைப்பது நன்னாள் என்று பார்த்தோம். இங்க என்ன நன்னாள்னா, ஆச்சாரியனே மேலானவர் என்று அறிந்ததான நாள் நன்னாள். என்ன அல்லது ஆச்சாரியனும் ஞானோபதேசம் பெற்றனால் இந்த நாளோ அது நன்னாள். நீங்க பார்க்கலாம். அதாவது நம்ம டைரியில எல்லாம் எழுதி வச்சுக்கிறோம். சில பேர் டைரி எழுதி ஆரம்பிச்சா ஓபனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் அன்னைக்கு கருவேப்பில குத்தமணி வாங்கினாலும் கணக்கு எழுதுறவாழ் இருக்கா, அல்லது டைரியில என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது, என்ன விசேஷம் எழுதி வச்சுட்டு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கலாம் எழுதிக்கிறான். ஒன்று விடாம எழுதுறான். வெட்டிங் டே எழுதி வச்சுக்கிறான். ஃப்ரெண்ட்ஸினுடைய வெட்டிங் டே எழுதுறான். பர்த்டே எழுதுறான். ஆறாலும் அதான் ஆச்சாரியம் ஜீசியம் கேட்கிறான். யாராலும் தன்னுடைய ஆச்சாரியத்தை மந்திரோபதேசம் செய்து கொண்ட நாள் எந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்காளா, ஞாபகம் இருக்கா இருக்கானு வச்சுக்கிறாளு இருக்கலாம். சில பேர் இருக்கலாம். அதை எதுக்காக சொல்றாருன்னா, நன்னாள்னு சொன்னா ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டது. அந்த மந்திரோபதேசம் பிறகு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ற பாருங்க, அஞ்சு சம்ஸ்காரங்கள். அதுல பகவான் அன்னைக்குதான் மந்திரோபதேசம் பண்றாங்கன்னு அதுதான் அவர் சொன்னார். பெருமைக்கு பிறான் சொன்னால் அன்று நான் பிறந்தினேன் பிறந்ததில் மறந்தினேன். நீங்க பார்க்கலாம். பிறந்த அதாவது எதை சொல்றாருக்குன்னா, பிறந்ததுன்னா ஆச்சாரியத்தை சமாஷணம் பண்ணினால் நான் பிறந்தினேன் அப்புறம் இறந்தினேன்னு சொல்லிருக்கணும். அன்று நான் பிறந்தினேன் பிறந்ததில் இறந்தினேன் இல்லை, பிறந்ததில் மறந்தினேன். எதுனா அந்த பகவானுடைய ராமாவை அட்டாட்சரத்தை அந்த துவயத்தை தர்மஸ்லோகத்தை முதலானவையெல்லாம் ஆச்சாரியம் நமக்கு உபதேசித்த என்னைக்கு மறக்கிறோமோ அன்னைக்குதான் நமக்கு இது இந்த வாழ்நாள் பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்காக. அதனால் அதுதான் முக்கியமான நாள். நன்னாள்னா ஆச்சாரியனும் ஞானோபதேசம் பெற்றதான், அல்லது ஆச்சாரியனே மேலாவனும் மேலாதவன் ஞானம் வந்தனால் ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம். நீராடன்னா பரமாத்மாவினுடையதான திருமையோடு திருமேனியோடு சேருதல். முதல் பாசருக்கு அங்க பார்த்தோம் எப்படிப்பட்ட ததாகம். என்பட்ட விடம்போல் சித்திக்கின்ற சிறுபயனே உருவயன் என்று அருந்து மாறும் தேசிகன். அதாவது இந்த சம்சார வாழ்க்கையை நாம் என்னமோ ஒரே ஒரு இனிப்பு மயமான ஒரு பெரிய நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு முழுவதும் ஒரு லட்டு மாதிரி உருண்டையா ஒரு ஒரு கத்தி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எப்படி இருக்குன்னா, ஒரு விஷமயமான ஒரு உருண்டையில ஒரு டிராப் தேன் மாத்திரம் பட்டிருக்கு. அந்த தேனை நாக்கல பட்டோம் எல்லாமே பிரமிச்சுட்டு இருக்கோம். தேன் பட்ட வீடம் போல விஷம் அப்படி இருக்கக்கூடிய சிறுபயனே உருபயன் என்று அறிந்து மாறினார். அதனால் சம்சார வாழ்க்கைங்கிறது அப்படி இல்ல, பரமபதத்தில் தான் விசேஷமான ஒரு ஆனந்தம். அது அனுபவிக்கிறதா இதான் நீராடேன்னா பெருமாள் ஏதமானந்தமயமா ஆத்மானம் சங்கரம்யா என்று அப்படி விசேஷமா. அதான் முன்னாடியே பார்த்தோம், ஜெயர்தன் பெற்ற மரகத மணித்தடம் குலசேகர ஆழ்வார் அனுபவிச்சது. கரசர சரோஜி காந்திபன் நேத்திரமீனி முதல் பாசுராத்திரத்தை பார்த்துட்டோம். அதனால எம்பெருமானாகின்றதான் ததாகம், கடி கால் தாமரை கண் மீன் அதில் நீராடி நான் சமம் தீர்ந்தேன்கிறார். அப்படி ஆச்சாரியின் அவருடைய அனுகிரகத்தோடு எம்பெருமானுடைய பெருமையோடு சேருவதுதான் நீராட்டம் என்பது சுவாமதேசத்துல. பொதுவீர் பொதுவினவுனா ஆச்சாரியின் திருவடியை ஆசிரியக்க ஆசையை உள்ளவர்கள் முன் செல்லுங்கள். இதுலயும் ஒன்னும் கம்பல்ஷன் கிடையாது. யாருக்கெல்லாம் ஆச்சாரியன் அவருடைய அவருக்கு கைங்கரியம் செய்யணும்னு ஆசையோ சேவிக்கணும்னு ஆசையோ வந்தா போறோம். நேரடினா இங்க நேரடிக்கு என்ன அர்த்தம்னா ஆத்ம குணங்கள் நிறைந்தவர்களே. ஆத்ம குணங்கள் ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு என்னெல்லாம் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அமானித்வம், அடம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், என்னென்ன இருக்குது என்ன விஷயம் சொல்லணும். நாம் எப்படி எல்லாம் இருக்கணும்? கருணை இருக்கணும், க்ஷமை இருக்கணும். அதாவது நமக்கு நாமே அஹிம்சை நம்ம கேட்கறதா முக்கியமான இது. அந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியதான அந்த ஆச்சாரியனுடையதான அனுகிரகத்தினாலே ஆத்ம குணங்கள் நிரம்பியவர்களே அப்படின்னு இருக்கிற கோவில் சிஷியர்களை பார்த்து சீர்மல்கமாய் பாடின சுபக சித்திரகூடோசோ கிரிராஜோபமோ விரிகி எஸ்மின் வசதி சொல்றாரு வால்மீகி ராமாயணத்தை சொன்ன விஷயம். இங்க ஆய்ப்பாடின்னு சொன்னா எல்லாமே அது உபலட்சணம். ஆய்ப்பாடின்னு சொன்னா இங்க எப்படி ஆய்ப்பாடின்னு சொல்றது இங்க கல்லனுடைய பிறந்த இடத்தை சொல்ற மாதிரி ஆய்ப்பாடிங்கிறது திவ்யஜன்யங்கள் எல்லாமே உபலட்சணமாக சொல்ற விஷயம் அது. ஏன்னா சுவாமி ஜெய்சிகன் ரகசிய திருசாரத்துல ஸ்தான விசேஷாதிகாரங்கிற அதிகாரத்துல ஒரு திவ்யஜன்யத்திலே ஒருவன் வாழ்ந்தானால் அவருக்கு எப்படி நல்ல குணங்கள் ஏற்படுகின்றது, சத்சங்கங்கள் ஏற்படுகின்றது, சத்சங்கத்தினாலே ஆச்சாரியனுடைய அனுகிரகம் ஏற்படுகின்றது, ஆச்சாரியனுடைய வழிகாட்டலினாலே அவன் சரணாகிரி ஈடுபாடு ஏற்படுகின்றது, சரணாகிரி பண்ணி எம்பெருமானை அடைவதற்குண்டான எல்லா வித வசதிகளும் திவ்யதேசத்தில் ஏற்படுறதுங்கிறார். அது விசேஷமாக அனுபவிக்கிறார். அது மாதிரி இங்க நம்ம என்ன சீர்மல்கு வாய்ப்பாடினா அந்த திவ்யதேசத்துடைய பெருமை செல்வச் சிறுமியர்கள்னா பாரதந்திரிய ஸ்வரூபம் உள்ள சிஷ்ய வர்க்கங்களே ஆச்சாரியன் பொருவா. ஆனா சுவாதந்திரம் இருக்குதுதான் நினைக்கூடாது. பாரதத்திரம் உள்ளவர்களே செல்வம்னா கைங்கரியமாகின்றதுதான் செல்வம். லட்சுமணோ லட்சுமி சம்பன்னகாங்கிறார் வால்மீகி. லட்சுமி சம்பன்னகான்னா என்னன்னா கைங்கரியம் தான். அகம் சர்வங்கரிக்காமல் இவருமாருக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தியிலும் தொண்டு செய்யக்கூடிய ஆதிசக்தியே லட்சுமணாகிறதுனால அங்க எதுன்னு கேட்டா செல்வம். இது என்ன அந்த கைங்கரியமாகின்ற செல்வத்தை கொண்டவர்களா கூறுவேல் கூர்மையான வேலை போன்றுதான திவ்ய சுக்திகளே உடைய ஆச்சாரியனே அர்த்தம். ஏன்னா இஜராசக்தியில சுவாமி தேசிகன் சொல்றான் உச்சாடனானி பகிரந்த ரூபப்ளவானாம் பத்தியானி கோரபவ சம்ஸ்வர பீடித்தானாம். இஜராஜருடைய திவ்ய சுக்திகள்லாம் குதிர்ச்சிகளை எல்லாம் அப்படியே பயந்து ஓடத்தியக்கூடியதான அப்படி கூர்மையான வேலை போன்ற திவ்ய சுக்திகளை உடையதான் ஒரு அர்த்தம். இன்னொன்னு கூறுவேன்னா அந்த பஞ்சசுக்காரம் பண்றாரோ ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறார் இங்க பார்க்கலாம். ஆனா அப்படிப்பட்டதான விசேஷமான கொடுந்தொழில்னா யாருக்கு கொடுந்தொழில் ஆச்சாரியன் எதிர்கையை வாதத்திலே வெல்பவர் அர்த்தம். நந்தகோபன் நந்த தீதி நந்தகா எம்பெருமானே அனைவரதும் உள்ள கோயிலே கண்டு அதனால ஆனந்திப்பவன் அர்த்தம். அதாவது குமரன் சொன்னா குருவிடத்திலே வினயமாக இருக்கக்கூடிய அந்த பாரதந்திரமாக இருப்பதற்கு குருவே கொடுந்தொழிலும் நந்தகோபன் குமரன். இயலார்ந்த கண்ணினா சதாச்சாரத்தின் திருவுளை பற்றி குருகுலவாசம் பண்ணி அதனாலே ஏற்பட்டதான முக வளர்ச்சி அது. அந்த ஆச்சாரியன் போய் இருந்து இந்த குருகுலவாசம் பண்ணி அந்த ஞானோபதேசம் கேட்டு கேட்டு கேட்டு பார்த்தா அவன் முகத்துல தெரியும். அப்படி ஏராளமான கண்ணு இந்த கண்ணு யசோதைனா மந்திரோ மாதா பிதா குருகு. நமக்கு இந்த விஜயனான் பிராமணனுக்கு ரெண்டு ஜென்மா. முதல் ஜென்மா எல்லா குழந்தைகளும் பிறக்கிற மாதிரி தாயா சாப்பிடாது பிறக்கிறதும் எல்லா குழந்தைகளும் அது மாதிரிதான். அதுக்காக அப்ப இதுவே கிடையாது எந்த குலம் கூத்தரங்களும் கிடையாது. ஏன்னா பிராமணன்னா கர்மனா ஜாயத்தே பிஜா கர்மாவினாலே பிஜன்கிறது கிடைக்கிறது. அதனால அது முதல் ஜென்மா தாய் வயிற்று பிறப்பது. இரண்டாவது ஜென்மா எதுன்னா மந்த்ரோ மாதா பிதா குருகு. இன்னைக்கு இந்த தாரணமாகி அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ற பிறகு பிரம்மோபதேசம் பேரு. அதுக்கு மந்த்ரோ மாதா பிதா குருகு அது ரெண்டாவது. அது ரெண்டாவது ஜென்மா பிஜான். அதனாலதான் பிஜன் பிற பிராமணனுக்கு. ஸ்ரீவைஷ்ணவனுக்கு மாத்திரம் மூணாவது ஜென்மா உண்டு. அதுதான் ஆச்சாரியத்தை போய் பஞ்சசஸ்காரம் பண்ணிக்கல். அதனாலதான் மந்த்ரோ மாதா பிதா குருகு. அதனால யசோதைனா மந்திரம் அர்த்தம். கார்மேனா மேகம் போன்ற குணமுடையவர் ஆச்சாரியன் கைமாறு கருதாமல் அனுகிரகம் என்றவர். செங்கன்னா வாத்தல்யக்காரை சிறந்திருக்கக்கூடிய கண்களுடைய ஆச்சாரியன் கதிர்மதியம் போல் முகத்தான குதிர்ஷ்டி மதகளாய இருளை ஓட வைக்கக்கூடியதான சூரியன் போன்றவர். நமக்கு அனுகிரகம் என்றதுக்கு சந்திரன் போன்றவன் தான். அதுதான் இந்திராஜ சக்தியில விசேஷமா தேசியம் சொல்லிச்சு ஜெயதி சகல வித்யா வாகினி ஜென்ம செய்த ஜனிபத பரிவர்த்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாக்கி நிகில குமதி மாயா சர்வரி பாலசூர்யா நிகம ஜலஜிலேல பூர்ண சந்திரோ யதி இந்திரா. இந்த சூரியன் சந்திரன் ரெண்டையுமே சொல்றேன். அப்படி நாராயணனா உபயசூதியும் உடைய ராமானுஜன் நாராயண ராமானுஜ. அதனால நம்பருமாலே ஒருத்தர் சொன்னார், உபயசூதியும் உடையவர் நீர். அதனால் இன்று தொடங்கி உடையவர் என்று அழைக்கட்டமே. அப்படிப்பட்டதான அந்த ஆச்சாரியன் நமக்கே பறை தருவார்னா பகவதனுவு கைக்கரியமாகின்றதான அவர் பலனை தருவார். பார்வோகர்கள் நல்லவர்கள் கொண்டாடும் வண்ணம் அப்படி அவரை வந்து நாம கொண்டாடும். நல்லா நவில் குருகூர் நகரான் நலத்தார் மிக்கார் குழந்தை கிடந்தாய் திருவாய் மொழியில நல்லார்கள் வெள்ளரை நின்றான்கிறார். அப்படின்னா இப்படி விசேஷமாக ஆச்சாரியன் அவருக்கு இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. எத்தியாதி லாப பூஜாசு விமுகோ வைத்து வேஞ்சினி கரிணிய சொல்லணும் நம்ம எத்தியாதி லாப பூஜாசு கியாதி லாபம் இதுல எல்லாம் ஆச்சாரியனுக்கு விருப்பம் இல்லை. நமக்கும் அந்த மாதிரி கியாதி காய்ச்சப்பட்டு இல்லை. சிஷியர்கள்னா இப்படிதான் இருக்கணும், ஆச்சாரியனுடைய பக்தினா இப்படி இருக்கணும் என்று பார்வ புகழ என்பதாக ஆச்சாரிய படமாக இதுல நாம் பார்த்தோம்னா இது வந்து சுவாபதேசார்த்தம்னு சுருக்கமாக அனுபவித்தோம். ஆக முதல் பாசர் ஒரு சங்க தமிழ் மாலை 30 முதல் மலர் தான் இப்ப நம்ம அர்ப்பணிச்சிருக்கோம் பகவான். இரண்டாவது மலர் அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம் என்று சொல்லி இதை சிரவணம் பண்ண எல்லா பக்தகோடிகளுக்கும் ஆயுத ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களையும் சர்வஸ்ரேசியும் சர்வ மங்களையும் என் நாட்டிலே வாழ்ந்தாலும் திசைகளான நம்முடைய சம்பிரதாயத்தில் சர்வேஜனா சிகரோபம் என்று சொல்றதுனால எல்லாரும் நலவுடன் வாழ திவ்யதிபதிகளை பிரார்த்தித்து மங்களமா முடிக்கிறோம். சதமகமணி நீலாச்சாரு கல்காரகஸ்தாம் ஸ்தனமரன் தாங்கி சாந்திரவாத்திரிந்து அழகு வைகுதா விஸ்வக்விராகஸ்தநாதா விரசதி கோதா உத்து சித்தாத்மஜானா எஸ்மாதேவ மயா தத்வம் சாஸ்திரமுத்ராகினான்யதா தத்மை வேங்கடநாதாய மமநாதாய மங்களம் சொத்தி பிரஜாபி பரிபாலியந்தாம் நியாயேன மார்க்கேண மகிமஹிஷா ஓம் பிராமணேபிய சுபம் வஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. அந்த திருவிழை சரணம்.